వెంకటాద్రిసమం స్థానం బ్రహ్మాండే నాస్తి కించన వెంకటేశ సమో దేవో న భూతో న భవిష్యతి పాల్గునే మాసి పూర్ణాయాం ఉత్తరక్షేందువాసరే గోవిందరాజో భగవాన్ ప్రాదురాసీత్ మహామునే పద్మాపద్మసరో మధ్యే ప్రసన్న వదనే క్షణ ప్రాదురాసీత్ జగన్నాథం పశ్యంతీం ప్రియదర్శన వేం కడంగల్మిం మేల్ వినై ముట్రబుం తాంగల్ తంగట్క నల్లన వేషైవార్ వేంగడత్తురైవార్క నమా ఎన్నలాం కడమై అదుసుమందార్గట్కే శండ్రాల్ కుడయాం ఇరుందాల్ సింగాసనమాం నింద్రాళ్ మరబడియాం నీళ్ కడలు என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம் பட்டாம் புல்குமணையாம் திருமார்க்கு அரவு வேங்கடத்துறைவார்க்கு நமஹா. திருவணன் தாழ்வானாலே கபில மகர்ஷிக்கு உபதேசம் பண்ணப்பட்டதான அதிமகோன்னதமான இந்த ஸ்ரீமத் வெங்கடேஷ அஷ்டோத்தர சதநாமாவளியிலே இன்றைய தினம் 61வது நாமாவினுடைய அனுபவம். விபவே ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. இந்த நாமாவளியாலே திருவேங்கட புடையானுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் விபுஹு என்பது. விபுவான ஸ்ரீவேங்கடேஷனே உனக்கு நமஹா அப்படின்றது அர்த்தம். விபுஹு அப்படின்னா எல்லா இடத்திலும் நிறைந்திருப்பது, எங்கும் பரவி இருப்பதுன்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய வியாபகம், வியாபகத்துவம், எம்பெருமான் எங்கும் வியாபித்திருப்பதுன்னு சொல்லக்கூடிய அந்த லட்சணத்தை சொல்வது. இது எம்பெருமானுக்கு மட்டுமே உண்டு, எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் மட்டுமே உண்டு. திவ்ய தம்பதிகளான பெருமாளையும் பிராட்டியையும் தவிர வேறு எந்த தேவதைக்கும் இல்லாத உன்னதமான ஒரு லட்சணம் இந்த விபுத்துவம் என்பது. சராசரம், சரம்னு சொல்லக்கூடியது அசையக்கூடியது, அச்சரம்னு சொல்லக்கூடியது நிலையானது அசையாதது, அசையும் பொருட்கள் அசையா பொருட்கள்னு பலவிதமான பொருட்கள் நிறைந்திருக்கிற இந்த ஜகத்திலே எல்லா லோகங்களிலும் கூட சரவஸ்துக்கள் என்ன அச்சர வஸ்துக்கள் என்ன எல்லாவற்றிலும் எம்பெருமான் பிராட்டியோடு கூட வசிக்கிறான், நிறைந்திருக்கிறான் அப்படின்றது விபுன்னு சொல்லக்கூடிய சப்தத்தினுடைய அர்த்தம். நாமெல்லாம் விபு அப்படின்ற சப்தத்துக்கு எதிர்த்தட்டானவா, அப்படியே ஆப்போசிட். விபு அப்படின்ற பதத்துக்கு எதிர்ப்பதம் சொல்லணும் அப்படின்னா அணு அப்படின்னு சொல்லணும். அவன் விபு, நாமெல்லாம் அணுப்பிராயர்கள். அணுப்பிராயா அப்படின்னா அணுவை போன்றவா, ஒரு இடத்துலதான் இருப்போம். நமக்கு வியாப்தின்றது கிடையாது, எங்கும் நிறைந்திருப்பதுன்னு சொல்லக்கூடிய அந்த தன்மை நமக்கு கிடையாது. ஒரு இடத்தில் மட்டும்தான் நம்மளால இருக்க முடியும். அவனாலே எல்லா இடங்களிலும் ஒரே சமயத்தில் இருக்க முடியும். அது எம்பெருமானுடைய ஒரு மேன்மை, ஒரு சிறப்பு. திவ்ய தம்பதிகளுடைய மேன்மை, ரெண்டு பேருக்கும் அது உண்டு. அப்படி சராசர ரூபமான எல்லா வஸ்துக்களிலும் வியாபித்து விளங்குகின்ற, நிறைந்து விளங்குகின்ற, எழுந்தருள் இருக்கின்ற ஸ்ரீவேங்கடேஷனுக்கு நமஹா அப்படின்றதா இந்த நாமாவளிக்கு அர்த்தம். இந்த நாமாவளி ஸ்தல புராணத்தை அடிஒற்றி வந்த நாமாவளி அல்ல, பிரசங்காத் வந்தது. பிரசங்காத் அப்படின்னா சொல்லிண்டே வரச்ச திடீர்னு தோணித்து சொல்றார். எங்கேயும் தோணாம இங்கேயே தோணித்தவருக்கு, சுவாமிக்கு வேற எந்த தன்மையும் தோணாமல் விபுத்துவம்னு சொல்லக்கூடிய தன்மை ஏன் தோணித்து அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னால ஜானுதக்ன சமுத்பூத போத்ரினே ஸ்ரீவேங்கடேஷாய நமஹா அப்படின்ற நாமாவளியில என்ன பார்த்தோம், முழங்கால் வரையில் புற்றில் சேவை சாதித்த வராகப் பெருமாள் அந்த நாமாவளியாலே சொல்லப்படுகிறார். ஜானு தக்ன சமுத்பூத போத்ரி என்று வராகப் பெருமாளை அந்த நாமாவளி குறித்தாலும் பக்கத்திலேயே ஸ்ரீவேங்கடேஷாய நமஹா என்று இருப்பது எதனாலே, அந்த வராகப் பெருமாளே ஸ்ரீவேங்கடேஷனாக எழுந்தருளியிருக்கிறான். ஸ்ரீவேங்கடேஷன் தான் வராகன், வராகன் தான் வேங்கடேஷன். அதனால இவாளுக்குள்ள மூர்த்தி பேதம் என்பது கிடையாது. ரெண்டு விதமாகவும் ரெண்டு வடிவத்திலும் சேவை சாதிப்பது அந்த பெருமாள் தான் அப்படின்னுட்டு பார்த்தோம். இத சத்தியம்னு நிரூபிக்கிற மாதிரி அந்த வராக பெருமாளுடைய வாக்கியமே அமைந்தது. வசூன்னு சொல்லக்கூடிய வேடனும் இந்த தொண்டமான் சக்கரவர்த்தி என்கிற ராஜாவும் ரெண்டு பேரும் அந்த ஸ்வேத வராகம்னு சொல்லக்கூடிய வெண்பன்றிய பார்த்துடணும் அப்படின்னுட்டு துரத்திண்டு போறா. போனா அந்த பன்றியானது புத்தில போய் மறைஞ்சிடுத்து. அதுக்கப்புறம் அசரீரி வாக்கு கேட்கறது. வாக்கு கேட்டு என்ன சொல்றது, இந்த ஸ்வேதவராகத்தை மறைஞ்சுடுத்து புத்துல போய் இதை சேவிக்கணும் அப்படின்னா கபில ஜாதி பசுக்களினுடைய பால் மழையை பொழியணும், நிக்காம அந்த பால் மழை பொழியரைச்ச புற்று கரைந்து பன்றி சேவையாகும் அசரீரி வாக்கு கேட்டுது ஆகாசத்திலிருந்து. அதன்படி வா பண்ணினா அந்த பன்றியானது முழங்கால் வரை சேவை சாதித்தது. அதற்கு மேல இவாளால சேவிக்க முடியல, வீண் பிரயத்தனத்தை வீண் முயற்சியை விட்டுடுங்கோ, இந்த பன்றியாகிய நான் மறைந்து விடுவேன், மறைந்தாவிட்டு இந்த புற்றம் முழுசா கரைச்சிங்கன்னா உங்களால கரைக்க முடியும், அதன் கீழே ஒரு பாறை இருக்கும், அந்த பாறையை கொண்டு பூவராகனா என்னை செதுக்கி பூவராக மூர்த்தியா விக்கிரகம் பண்ணி வைகானச ரிஷிகள் வைகானச அர்ச்சகர்களை கொண்டு பிரதிஷ்ட பண்ணி வைகானச ஆகம ரீதியிலே என்னை ஆராதனை பண்ணி கொண்டு வாருங்கள் அப்படின்னு அந்த ஸ்வேத வராகமா இருந்த எம்பெருமான் வராகன் வெங்கட வராகன் தெரிவித்தான். அதோட எம்பெருமான் நிறுத்திக் கொள்ளாமல் என்ன பண்ணினான், சுவாமி புஷ்கரணியனுடைய வடகரையிலே நான் பூவராகனாக எழுந்தொழியிருக்கிறேன், ஆகையினாலே எனக்கு இந்த பாறையாலே ஒரு பூவராக விக்கிரகம் பண்ணி என்னை வைகானசாகம் ரீதியிலே பிரதிஷ்டை பண்ணி எனக்கு விமானம் கோபுரம் எல்லாம் கட்டி கோவில் கட்டி உற்சவங்கள்லாம் பண்ணிட்டு வாங்கோ, ஆராதனைகள்லாம் பண்ணிட்டு வாங்கோன்னு சொன்ன பெருமாள், நானே சுவாமி புஷ்கரணிக்கு தென்கரையிலே ஸ்ரீனிவாசன் என்னும் திருநாமத்தோட ஸ்ரீனிவாச மூர்த்தியாக அங்கு ஒரு புற்றிலே மறைந்து சேவை சாதிக்கிறேன், அங்கேயும் கபிலஜாதி பசுக்களை கொண்டு பால் மழை பொழிந்தீர்களானால் அந்த புற்றானது கரைந்து பெருமாள் முழுசா வெளியில தருவார், அவருக்கு கோவில் விமானம் பிராகாரம் எல்லாம் கட்டி விசேஷமா உற்சவங்கள்லாம் பண்ணிட்டு வாங்கன்னு நியமித்தான் வராகன். இதுல ரெண்டு விஷயம் நாம கவனிக்க வேண்டியது, ஒன்னும் வராக பெருமாள் நானே அங்க ஸ்ரீனிவாசனா எழுந்தருள் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஸ்ரீனிவாசன் தான் இந்த வராகன், இந்த வராகன் தான் அந்த ஸ்ரீனிவாசன் வெங்கடேசன் அப்படின்றது ஒரு விஷயம். ஆகையினாலே வா ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இங்கே வராக மூர்த்தியாக இருக்கக்கூடிய விக்கிரகத்தில் வசிப்பவனும் அங்கே ஸ்ரீனிவாச மூர்த்தியாக இருக்கக்கூடிய விக்கிரகத்தில் வசிப்பவனும் ஒருத்தன் தான், திருவேங்கடமுடையான் தான் அப்படின்னு தெரிஞ்சுடுத்து ஒண்ணும். ரெண்டாவது, இந்த ஸ்வேத வராகம் சேவை சாதித்த புற்று, அந்த புற்றிலே இருந்து மறைவதற்கு முன்னாலே ஸ்வேத வராகமானது என்ன சொல்லித்து, நான் மறைந்து விட்டேனானால் இந்த புத்த கரைத்தீர்களானால் அங்கு ஒரு கல் ஒரு பாறை அகப்படும், அந்த பாறையிலே என்னுடைய விக்கிரகத்தை வடித்து பிரதிஷ்ட பண்ணுங்கன்னு சொல்லித்து, அதுவே தென்கரையிலே சீனிவாச மூர்த்தியா புத்துல மறைஞ்சு சேவை சாதிக்கிறவனை என்ன பண்ணணும்னு சொல்லித்து, பாலை கொட்டி புத்த கரைச்சா போறோம், பெருமாள் வெளிப்படுவார், அவரை பிரதிஷ்ட பண்ணுங்கன்னு சொல்லித்து. ஆகையினாலே அந்த எம்பெருமான் ஒரு கல்லிலே செதுக்கப்பட்டவன் வடிக்கப்பட்டவன் அல்ல, ஒரு மனிதனாலே ஒரு சிற்பியாலே ஆயுதங்களை கொண்டு செதுக்கப்பட்ட திருமேனி அல்ல, உலகத்திலே காணப்படும் கற்சிலைகளைப் போல அல்ல, ஸ்வயம்பு அந்த எம்பெருமான் தானாகவே தோன்றியவன். அவன் புத்துக்குள்ள மறைஞ்சு கிடக்கிறான், வெளியில எல்லாருக்கும் சேவை சாதிக்கணும்னா புத்த கரைச்சா போறோம், பெருமாள் வந்துடுவான், பிரதிஷ்ட பண்ணுங்க ஆராதனை பண்ணிட்டு வாங்கோ. அதனாலே இந்த வராக பெருமாள் புருஷாலாலே அதாவது மனிதனாலே நிர்மாணம் பண்ணப்பட்டு அதிலே பிரதிஷ்ட பண்ணப்பட்டவர் என்றும், திருவேங்கடமுடையான் என்கிற ஸ்ரீனிவாசன் தானாகவே ஸ்வயம்புவாகவே ஆவிர் பவித்த மூர்த்தி, தோன்றிய மூர்த்தி என்றும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலேதான் ஸ்வயம் யக்த க்ஷேத்திரங்கள் எட்டுன்னு சொல்றச்ச ஸ்ரீமுஷ்ணம், அடுத்தது திருமலைன்னு சொல்றோம். திருமலை எப்படி ஸ்வயம் யக்த க்ஷேத்திரம் அப்படின்னா, அந்த மலையும் ஸ்வயம்புவா தானாக தோன்றிய மலை, வைகுண்டத்திலேருந்து கருடனாலே பிரதிஷ்ட பண்ணப்பட்ட மலை, வைகுண்டத்திலேருந்து கருடன் கொண்டு வந்து பிரதிஷ்ட பண்ணின மலை, வராக பெருமாளுடைய கட்டளையின் பெயரில் பண்ணிய மலை, தீர்த்தங்களும் ஸ்வயம்பு. எம்பெருமான் அங்க வந்ததும் வைகுண்டத்திலிருந்து இறங்கி தானேதான் வந்தான், அர்ச்சாவதாரமும் தானாக தோன்றிய விக்கிரகம்தான் அப்படின்னு வராக பெருமாளுடைய வாக்கியத்திலிருந்து நமக்கு தெரியுது. ஆகையினாலே அது முழுக்க முழுக்க ஒரு சுத்தமான ஸ்வயம் யக்த க்ஷேத்திரம் அப்படின்றது நமக்கு தெரியுது. இப்ப ஏன் இங்க விபூன்னு ஞாபகம் வந்தது இவருக்கு அப்படின்னா, திடீர்னு இங்க நானே வராகனாகவும் இருக்கிறேன், அங்க நானே ஸ்ரீனிவாசனாகவும் இருக்கிறேன்னு வராக பெருமாள் சொன்னானோ இல்லையோ, அப்போ ரெண்டு கோயில், ரெண்டு விக்கிரகம், ரெண்டு மூர்த்தி, ரெண்டு வடிவம், ரெண்டு திருக்கோளம், ஆனா உள்ள இருக்கக்கூடிய மூர்த்தி ஒண்ணுதான். அப்ப ஒருத்தனே இங்கேயும் இருக்கான் அங்கேயும் இருக்கான் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு வரச்ச திடீர்னு தோணித்து, இந்த எம்பெருமான் இங்க வராகனாவும் அங்க ஸ்ரீனிவாசனா மட்டுமா இருக்கான், இவன் வராகனா ஸ்ரீனிவாசனா மட்டும் இல்லாமல் எங்கும் நிறைந்திருக்கிறானே, எல்லா இடங்கள்லயும் இருக்கானே இவன், அதனாலே இவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய விபு என்பதை இவர் நினைவு கூர்ந்தார். இவருக்கு திடீர்னு ஞாபகம் வந்துடுத்து. அவன் வராகனாவும் சீனிவாசனாவும் மாத்திரம் இல்ல, எங்கும் நிறைந்திருக்கிறான் அப்படின்றத நமக்கெல்லாம் தெரியப்படுத்துறார். இவன் நம்ம சொல்லிட்டதுனால இந்த மலையில ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருக்கான்னு நினைச்சுக்காதீங்க, மலையில எல்லா இடத்துலயும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் சராச்சர ரூபமான எல்லா வஸ்துக்களிலும் அப்படின்னா இந்த ஜகத்திலே இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களிலும் வியாபித்திருக்கிறான் என்பதை ஞாபகப்படுத்துறார். அவன் பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணன், கரந்து எங்கும் பரந்துளன், இவையுண்ட கரணேன்னு ஆழ்வார் தெரிவித்தபடிக்கு எங்கும் நிறைந்து நித்தியவாசம் பண்ணி கொண்டிருப்பவன் இந்த ஸ்ரீ வெங்கடேசன் அப்படின்றதா தெரிவிக்கிறார். இந்த ரெண்டு மூத்திரையில மாத்திரம் இல்லாமல் பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களிலும் இந்த எம்பெருமானே அதுக்குள்ள இருந்து அதுக்கு ஆத்மாவா இருந்து அதை செயல்பட வைக்கிறான் அப்படின்றதா சொல்றார். பொதுவா விபுஹு அப்படின்ற அந்த தன்மையை சொல்கிற போது அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதஹா, எம்பெருமானே எல்லா வஸ்துக்களிலும் வசித்துக் கொண்டு உறைந்து கொண்டு அதற்கு ஆத்மாவாக இருந்து கொண்டு அதற்கு வெளியிலும் கூட வியாபித்துள்ளான் அப்படின்னு வர்ணிக்கப்படுறது இந்த வேதத்தினாலே, வேத வாக்கியத்தினாலே. இன்னொரு உபனிஷத் வாக்கியம் சர்வம் கல்விதம் பிரம்மா, காணப்படும் எல்லாம் பிரம்மம் தான் அப்படின்னு சொல்றது. நாம் எதெல்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் பிரம்மம் தான். என்ன சுவாமி என்னென்னமோ பாக்குறோமே, நாம கல்ல பாக்குறோம், மண்ணை பாக்குறோம், மரத்தை பாக்குறோம், மலையை பாக்குறோம், ஜலத்தை பாக்குறோம், எல்லாம் பிரம்மம்னா எப்படின்னா இந்த அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதகா, எல்லாவற்றிலும் உள்ளும் உறைந்து கொண்டு அதற்கு வெளியிலும் இருந்து கொண்டு இந்த நாராயணானவன் எங்கும் நிறைந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி தோல்லையோ. ஆகையினாலே பார்க்கப்படுவது எல்லாம் அந்த நாராயணன் தான். நீ என்னென்னெல்லாம் கண்ணால பார்க்கறியோ அதுக்குள்ளெல்லாம் நாராயணன் இருக்கான் அப்படின்றபடினால நீ பார்க்கறது எல்லாம் நாராயணன் தான். இதை நமக்கு ஆழ்வார் ஆச்சரியமா உணர்த்தினர். நிற்கின்றதெல்லாம் நெடுமால் என்று ஓராதார், கற்கின்றதெல்லாம் கடை. எப்பேற்பட்ட மகாவித்வானா, பெரிய பண்டிதனா இருக்கட்டும், மகா ஞானியா இருக்கட்டும், நிற்கின்றதெல்லாம் நெடுமால். இந்த லோகத்திலே பெருமாள் இல்லாத இடமே கிடையாது. எல்லா வஸ்துக்களிலும் அவன் உறைகிறான், நிறைந்திருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிக்காத அவனுடைய கல்வி ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, எத்தனை வாசம் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எல்லா வித்யைகளினுடைய சாரமான வேதங்களே கூட என்ன சொல்றது, இந்த எம்பெருமானவன் எல்லாவற்றுக்குள்ளும் இருந்து கொண்டு அதை இயக்கிக் கொண்டு அதற்கு ஆத்மாவாக இருந்து கொண்டு அதை நிர்வாகம் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அதை இவனால புரிஞ்சிக்க முடியலன்னா அவன் எத்தனை சாஸ்திரங்கள் வாசித்திருந்தாலும் எத்தனை கலைகளிலே வல்லவனாக இருந்தாலும் அதெல்லாம் வீண் தான் அப்படின்னு ஆழ்வார் பரிகாசம் பண்றார் திருமலை சைப்பிரான். இந்த மாதிரி எதவா இருந்தாலும் நறுக்கு தரித்தார் போல வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு சொல்லக்கூடியது திருமலை சைப்பிரானுடைய ஒரு காம்பீரியம். அதனால ஆழ்வாருக்கு உரையிலிடாதார் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. ராஜாக்கள், போர் வீரர்கள், சேனாதிபதிகள், படைத்தளபதிகள் இவாள்லாம் யுத்தம் பண்றவாள்லாம் எப்போதும் இழுப்புல வாழ வச்சுட்டு இருப்பா. ஏதான ஆபத்துன்னு வரச்ச எதிரியை தாக்குறதுக்காக வாழ வச்சுட்டு இருப்பா. அந்த வாள் இவாளுடைய சரீரத்தை பதம் பார்த்து விடக்கூடாது, இவா உடம்புல எங்கேயும் பட்டு கீறி ரத்தம் எல்லாம் வந்துடக்கூடாதுன்னு இவாளுடைய பாதுகாப்புக்காக அந்த வாளை வந்து ஒரு உரையில போட்டு வச்சிருப்பா. ஒரு கவர் மாதிரி இருக்கும், அந்த வால் ஷேப்லயே கவர் மாதிரி இருக்கும், வால் உரைன்னு பெயர்றதற்கு. அதை இடுப்புல மாட்டிண்டு அதுல சொருகி வச்சாலானா அந்த கத்தியால அந்த வாளால இவாளுக்கு எதுவும் பாதிப்பு இருக்காது. எதிரி யாரானும் வந்து வாளாற்றச்ச அந்த வாளை கொண்டு வாளை தாக்குவா. ஆனா திருமலை சைப்பிரான் உரையில் இடாதவர் அப்படின்னா வாளை உரையிலேயே போட மாட்டாராம், எப்பவும் வெளியிலே வச்சுட்டு இருப்பாராம். அவர்கிட்ட யாரானும் எதிரிகள் வாள் ஆட்டினா ஒரு செகண்ட் வாள் உரையில இருந்து வாளை எடுத்து வாளை அட்டாக் பண்ணணும்ன்ற அந்த தாமதம் கூட கிடையாது. உரையில் இல்லாம கையில சித்தமா வாழை வச்சுட்டு இருக்கிறதுனால ஒரு க்ஷணத்துல அவ கதையை முடிச்சிருவார். அப்படின்னா என்ன அர்த்தம், அப்பேற்பட்ட கோபக்காரரா, அவ்வளவு சண்டை போடுவேரா, யுத்தம் எல்லாம் பண்றேரா அப்படின்னா இங்க உரையிலிடாதவர்னு சொல்லப்பட்டது உரையிலிடாத வாளை போன்ற பேச்சை உடையவர், வாக்கை உடையவர் அப்படின்னுட்டு இங்க வால் அப்படின்னு அவருடைய நாவு திருமலை சைப்பிரானுடைய நாக்கு சொல்லப்படுறது. திருமலை சைப்பிரானுடைய நாக்கு உரையிலிடாத வாள் போல. பிற மதத்தவர்கள் நம்முடைய மதத்திற்கு எதிரானவர்கள் யாரானும் நம்ம மதத்துக்கு எதிராக ஆட்சேபம் சொல்றேன், நம்ம மதத்தை குறை சொல்றேன், நம்ம மதத்தை சிறுமைப்படுத்துறேன் அப்படின்னுட்டு வந்தாளானா அவளை வந்து உரையே இல்லாம இருக்கக்கூடிய வாளால அடுத்த க்ஷணத்துல அவ பேச்சு கூட முடிச்சிருக்க மாட்டா, உடனே அவளை சம்ஹாரம் பண்ணிடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா தன்னுடைய வாதங்களாலே அவளை வந்து கண்டனம் பண்ணி தான் சொல்லக்கூடிய பட்சம் நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் தான் சரின்னு நிரூபிச்சுடுவார். அதனாலே அவருக்கு உரையிலிடாதவர்னு திருநாமம் அவருக்கு. திருமதி சைப்ரானுக்கு அவர் சாதிக்கிறார், நீ எத்தனை படிச்சிருந்தாலும் பாக்குறதெல்லாம் எம்பெருமானுடைய சொரூபம் தான், அவன் அதுல இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கல, அப்படின்னா நீ படிக்கிறதெல்லாம் வீண் தான் அப்படின்னு தெளிவா சாதிக்கிறார் ஆழ்வார். அப்படி எம்பெருமான் எல்லா பதார்த்தங்களிலும் அந்தராத்மாவா இருந்துட்டு அதனுடைய ஸ்வரூபம் ஸ்திதி பிரவருத்தி அதனுடைய ஆக்கம் அதனுடைய செயல்பாடுகள் அதனுடைய முடக்கம் இது எல்லாத்தையும் இருந்துட்டு நிர்வாகம் பண்றவன் அந்த எம்பெருமான் தான். அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்தந்த எம்பெருமான் அதை நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். அப்படி எல்லா வஸ்துக்களிலும் விபுவாக இருந்து கொண்டு நிர்வகித்துக் கொண்டிருக்கிற பெருமாளே இந்த வெங்கடேஷ மூர்த்தியிலும் இருக்கிறான், இந்த வராக மூர்த்தியிலும் இருக்கிறான் அப்படின்றத தெரியப்படுத்துறதுக்காக இந்த நாமாவளியை சுவாமி சாதித்தார். வராகனாகவும் வெங்கடேசனாகவும் மட்டுமில்ல, விபுவா எல்லா இடத்திலையும் நிறைந்திருப்பதும் கூட இந்த வெங்கடேசன் தான். எல்லா இடத்திலையும் இருக்கக்கூடிய பெருமாள் இந்த மலையிலையும் இருக்கார், அவ்வளவுதானே சுவாமி. அதுல என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, மற்ற இடங்களை இருக்கிறத காட்டிலும் இன்னும் விசேஷமான சாநித்தியத்தோட இன்னும் அதிக ஆசையோட அந்த மலையில அதிகமான காதலோட பெருமாள் பிராட்டியோடு வசிப்பதினாலே இந்த விபுத்துவம் அப்படின்றது எல்லா இடத்திலையும் பெருமாளுக்கு உண்டு அப்படின்னாலும் விசேஷமா இந்த மலையிலே சொல்லப்பட்டது. விஷ்ணவே ஸ்ரீ வெங்கடேசாய நமகான்ற நாமாவளி வரப்போது என்ன பார்த்தோம், பெருமாள் இங்கே திருவேங்கடமுடையானாகவும் வராக பெருமாளாகவும் விக்கிரக வடிவில் மட்டும் சேவை சாதிக்கவில்லை, இந்த மலையே பெருமாள் தான். மலையை சேவித்தோமானா பெருமாள் சயனிச்சுருக்கிறாப்புலயே தெரியும் நமக்கு, அதை இப்ப டிவியில போட்டோல எல்லாம் கூட காட்டுறா, பெருமாள் சயனிச்சுருக்கிற மாதிரி, இது பெருமாளுடைய நெற்றி, இது கண்கள், இது மூக்கு, இது வாயின்ற மாதிரி பெருமாள் அப்படி படுத்துட்டு இருக்கார் மலரூபமான்ற மாதிரி காட்டுறா. இந்த மலையும் பெருமாள் தான், எல்லா தீர்த்தங்களினுடைய ரூபமாகவும் பெருமாள் இருக்கிறான்னு தீர்த்தங்களை அனுபவித்த போது விஸ்தாரமா பார்த்தோம். சில தீர்த்தங்கள்ல வராக ரூபியா இருக்கான், சில தீர்த்தங்கள்ல சீனிவாசனாவே இருக்கான்லாம் பார்த்தோம். அதுவும் இல்லாமல் இந்த மலையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு மரம் செடி கொடி இல்லாமல் பெருமாள் தான். இந்த மலையில இருக்கக்கூடியதான குகைகள்லாம் பெருமாள் தான். இந்த மலையிலே தேவர்களாகவும் தாவரங்களாகவும் மனுஷியர்களாகவும் பெருமாள் நடமாடி கொண்டிருக்கிறான் அப்படின்னும் புராணம் கொண்டாடித்து அப்படின்னுட்டு விஷ்ணவே ஸ்ரீ வெங்கடேசாய நமகா அப்படின்ற நாமாவளியிலே அந்த புராண ஸ்லோகங்களோடு கூட விஸ்தாரமாக அனுபவித்தோம். அதையே இங்கும் புரிந்து கொள்ள வேண்டியது, விபுன்னு எல்லா இடத்திலையும் நிறைந்திருக்கக்கூடிய எம்பெருமான் விசேஷமாக வராகனாகவும் திருவேங்கடமுடையானாகவும் இரண்டிடத்திலும் ஒரே சமயத்திலே எழுந்தருள் இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த மலையிலே உள்ள அத்தனை வஸ்துக்களிலும் எழுந்தருள் இருக்கிறான் அப்படின்றது இந்த நாமாவளியாலே சொல்லப்பட்ட விஷயம். அப்பேற்பட்ட எங்கும் நிறைந்திருக்கிற விபுவான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா. விபவே ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா. அடுத்தது 62வது நாமாவளி. வைகானச முனி ஸ்ரேஷ்ட பூஜிதாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் வைகானச முனி ஸ்ரேஷ்ட பூஜிதா என்பது. வைகானச முனி ஸ்ரேஷ்டர்களாலே பூஜிக்கப்பட்ட ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமஹா. முனி ஸ்ரேஷ்டர்கள் அப்படின்னா என்ன? முனி அப்படின்னா ரிஷிகள், முனிவர்கள். சிரேஷ்டர்கள் அப்படின்னா ரொம்ப ஏற்றம் மிக்கவர்கள், உயர்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். முனி சிரேஷ்டர்கள் அப்படின்னா ரிஷிகளுக்குள்ளே உயர்ந்தவர்கள். இப்ப மனுஷா அப்படின்னா நிறைய பேர் இருக்கும், வசந்த மனுஷா, பெரிய மனுஷான்னு சில பேரை சொல்றோம். அவளுடைய குணங்களினாலே, அவளுடைய நல்ல மனசினாலே நிறைய பேரை சொல்றோம். அந்த மாதிரி ரிஷிகள் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாலும் கூட அவளுடைய விசேஷ தபஸ், அவ எத்தனை ஆண்டு காலம் தபஸ் பண்ணியிருக்கிறா, மத்தவா பண்ணாத காரியத்தை அவ என்ன பண்றா, அவ இந்த லோகத்துக்கு எத்தனை உபகாரம் பண்ணிருக்கா, அவ எப்பேற்பட்ட யோகியத்தைய உடையவர்களாக இருந்திருக்கா, இப்படின்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு ரிஷிகள்லயே யார் வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணி நிறைய தகுதிகளோட நிறைய யோகியத்தையோட இருந்தாலோ அவளை வந்து ரிஷிகளிலே உயர்ந்தவர்கள் அப்படின்னுட்டு முனி சிரேஷ்டர்கள்னு சொல்றது உண்டு. அந்த மாதிரி வைகானச குலம் என்பது பல குலங்களைப் போல, அதுவும் ஒரு குலம் விகனச மகர்ஷியினுடைய குலம் அது. விகனச மகர்ஷியாலே ஏற்றப்பட்ட வைகானச சூத்திரம் அப்படின்ற சூத்திரங்களை கொண்டு எல்லா சம்ஸ்காரமும் பண்ணிக்கொள்பவர்கள் வைகானசர்கள். அதிலே பிறந்த ஒரு ஒருத்தனும் அந்த வைகானச கல்பசூத்திரங்களின்படி ஒரு ஒரு கர்மாவை பண்ணி கொண்டவனும் வைகானசன். அந்த வைகானசன் அர்ச்சகனா கைங்கரியம் பண்றான் அப்படின்னா அவரை வைகானச அர்ச்சகர் அப்படின்னு சொல்றோம். வைகானச முனி அப்படின்னா அந்த வைகானசர்கள்லயே ரிஷிகளாக இருந்தவர்கள், முனிகளாக திகழ்ந்தவர்கள். வைகானச முனி சிரேஷ்டகா அப்படின்னா அந்த வைகானச முனிவர்களிலே உயர்ந்தவர்கள், அவாள்ல சிரேஷ்டா, அவாளாலே பூஜிக்கப்பட்ட ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா அப்படின்னு இந்த ராமாவளியாலே தெரிவிக்கிறார். இது எதனுடைய தொடர்ச்சி அப்படின்னா ஜானுதக்ன சமுத்பூத போத்ரினே ஸ்ரீ வெங்கடேஷாய நமகா என்கிற நாமாவினுடைய தொடர்ச்சி. இது நடுவுல ஏன் விபவேன்னு சொன்னார் அப்படின்னா, இப்படி ரெண்டு இடத்திலையும் இருக்கிறவன் எல்லா இடத்திலையும் நிறைந்திருப்பவன் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த விபுத்துவம் ஞாபகம் வரவே அவன் விபு என்பதை அனுசந்தானம் பண்ணினர். தானும் சொல்லி பார்த்துட்டார், நமக்கும் சொன்னார். வராக பெருமாள் தொண்டமான் சக்கரவர்த்திக்கும் வசுவிற்கும் ஒரு வாக்கியம் சொன்னானோ இல்லையோ, இந்த கல்லை கொண்டு பூவராக விக்கிரகம் பண்ணி என்னை வைகானச அர்ச்சகர்களை கொண்டு பிரதிஷ்டை பண்ண வேண்டும் சொன்னானோ இல்லையோ, அந்த வார்த்தை தான் இந்த நாமாவளிக்கு மூலம், அங்கிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை இது. அப்படி பெருமாள் சொன்ன வாக்கின்படி தொண்டமான் சக்கரவர்த்தி விக்கிரகம் பண்ணி வைகானச ஆச்சாரியர்களை கொண்டுதான் அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணினான். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் திருவேங்கடமுடையானையும் வராக பெருமாளையும் வைகானச குலத்திலே தோன்றிய உயர்ந்த வைகானச அர்ச்சகர்கள் தான் தொட்டு திருவாராதனம் பண்ணிட்டு வரா. நாலு குலமவா, நாலு குடும்பத்தாரவா, அந்த வைகானச குலம் திருமலையிலே கைங்கரியம் பண்றவா, மொத்தம் நாலு குடும்பம். அந்த நாலு குடும்பத்துக்காராலே பரம்பரை பரம்பரையா இன்னைக்கு வரைக்கும் தாத்தா அப்பா பையன் பேரன் அப்படின்னுட்டு மாறி மாறி பெருமாளை தொட்டு கைங்கரியம் பண்ணக்கூடிய தகுதி அவளுக்கு மட்டுமே உண்டு. மலையிலே திருவேங்கடமுடையான் சன்னிதி, வராக பெருமாள் சன்னிதி, திருவேங்கடமுடையானுக்கு எதிரே இருக்கக்கூடியதான ஆஞ்சநேயர் சன்னிதி, இந்த மூன்று சன்னிதியும் வைகானச அர்ச்சகா தான் பெருமாளை சுவாமியை தொட முடியும், அவாதான் ஆராதனம் பண்ண முடியும். மாறி மாறி இந்த அர்ச்சகா இந்த மூணு சன்னதிகளையும் கைங்கரியம் பண்ணுவா. இன்னைக்கு இங்க இருக்கிற சுவாமி நாளைக்கு அங்க இருப்பார், நாளன்னைக்கு இந்த கோவில் இருப்பார், அந்த மாதிரி மாதிரி மாதிரி கைங்கரியம் பண்ணிட்டு இருப்பா. அப்படி வசந்த வைகானசர்கள் அவர்கள் பெருமாள் வைகானச ரிஷிகளை கொண்டு பிரதிஷ்ட பண்ணுன்னு சொன்னதுனால தொண்டமான் சக்கரவர்த்தி அப்படியே பண்ணினான். அந்த வைகானச ரிஷிகளாலே ஆராதிக்கப்பட்ட ஆராதிக்கப்படுகிற ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகா என்பது இங்கு சொல்லப்பட்டது. இப்ப வைகானச ரிஷியை பத்தி பார்க்கணும். வைகானச ரிஷின்னு சொல்லக்கூடியவர் யாரு அப்படின்னா விக்கணசர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி, விக்கணச மகரிஷி, விக்கணச முனிவர் அப்படின்னு எல்லாம் சொல்றது இவர. இவர் வைகானசர்களுக்கு குலகுரு, கூட்டஸ்தர். இவர் பெயர்ல தான் அவளுடைய குலமே விக்கணசராலே ஏற்படுத்தப்பட்ட குலம். விக்கணசருடைய கல்பசூத்திரங்களை கொண்டு சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணி கொண்டு வாழ்கிற குலம் என்கிற அர்த்தத்திலே வைகானச குலம் அப்படின்னு வழங்கப்படுறது. இப்ப நாம் எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவா நம்ம நல்லது கெட்டதுகள்லாம் பண்றோமே, சம்ஸ்காரங்கள்லாம் நடக்கிறது, உபநயனம் பண்றோம், கல்யாணம் பண்றோம், நிறைய பண்றோமோ இல்லையோ, அதெல்லாம் அவாவாளுடைய சூத்திரத்தின் படி பண்றதுன்னு சொல்றமோ இல்லையோ. அதுல ஆபஸ்தம்ப சூத்திரம் அப்படின்றது பிரதானமானது. பெரும்பாலானவாளுக்கு ஆபஸ்தம்ப சூத்திரத்தின் படிதான் நாம் எல்லா வைதிக காரியங்களையும் பண்ணிக்கொள்கிறோம், எல்லா சம்ஸ்காரங்களையும் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி ஆஸ்வலாயன சூத்திரம், யாக்ஞவல்க்கிய ஸ்மிருதி, அந்த மாதிரி நிறைய சூத்திரங்கள் உண்டு. அந்தந்த குலத்திலே வந்தவா அவாவாளுடைய சூத்திரங்களின் படி பண்ணிக்கொள்வது அப்படின்றது காலங்காலமா இருந்துட்டு வர்றது. அந்த மாதிரி இந்த விக்கணச மகர்ஷியாலே அருளி செய்யப்பட்ட வைகானச சூத்திரத்தின் படி சம்ஸ்காரங்களை பண்ணிட்டு யார் வைகானசர்களா வாழறாலோ அவ மட்டும்தான் வைகானச ஆகமப்படி பிரதிஷ்ட பண்ணி ஆராதனை நடந்துட்டு வர கோயில்ல பெருமாளை தொட்டு கைங்கரியம் பண்ண முடியும். திடீர்னு அங்க பாஞ்சராத்திர ஆகமத்தை சேர்ந்தவர்கள் போய் பெருமாளை தொடர்றது, பெருமாளுக்கு ஆராதனை கைங்கரியம் பண்றதெல்லாம் முடியாது. கைங்கரியம் அப்படின்னா மடப்பள்ளியில தலையை பண்ணலாம், மடப்பள்ளியில பண்ண தலகிய கொண்டு போய் சன்னதியில வைக்கிறது, அவ அம்ச பண்றதுக்காக கொண்ட வைக்கிறது, அதெல்லாம் பண்ணலாம். கணத்துல இருந்து தீர்த்தத்தை மூண்டு கொட்டலாம், ஜலம் சேர்ந்து கொட்டலாம், புஷ்பம் தொடுக்கலாம், எதை வேணாலும் பண்ணலாம். அவளுக்கு பரிச்சார காலா இருக்கலாம், அதாவது அவ ஆராதனமோ திருமஞ்சனமோ ஏதோ பண்றச்ச அவளுக்கு தேவையான வஸ்துக்கள் எல்லாம் எடுத்து கொடுக்கறது, கற்பூர ஆர்த்தி பண்ற சமயத்துல தட்டுல கற்பூரத்தை ஏத்தி கொடுக்கறது, அவ ஆர்த்தி பண்றச்ச கண்டை சேவிக்கிறது, மணி அடிக்கிறது, அவளுக்கு தேவையான போது துளசி என்ன, புஷ்பம் என்ன, தூபம்னு சொல்லக்கூடிய சாம்பிராணி என்ன இதெல்லாம் எடுத்து கொடுக்கறது, அந்த மாதிரி பரிச்சாரகம் அவளுக்கு துணையா இருந்து அவளுக்கு அசிஸ்டன்ஸ் பண்ணலாம். ஆனா பிரதானமான காரியங்கள் பெருமாளுக்கு ஆராதனம், தலிகம்சம் பண்றது, பெருமாளை தொடர்றது, பெருமாளுக்கு சாத்துப்படின்னு சொல்லக்கூடிய அலங்காரத்தை பண்றது, பெருமாளுக்கு வஸ்திரம் சமர்ப்பிக்கிறது, பெருமாளுக்கு அர்ச்சனை பண்றதுன்னு பெருமாள் திருமேனியோட சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களையும் வைகானசாகம கோவில்ல வைகானசாதான் பண்ணணும். அதே மாதிரி அவ வந்து பாஞ்சராத்திராகம ரீதியா பிரதிஷ்ட பண்ணி ஆராதனை நடந்துட்டு இருக்கிற கோயில்ல அவ வந்து பெருமாளை தொட முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது. அவாவா ஆகமத்தின்படி அவாவா பண்ணுவா, அது இன்னைக்கு நடந்துட்டு வர்றது. அப்படி வைகானசர்களுக்கெல்லாம் குல முதல்வராக கூட்டஸ்தராக எழுந்தொழி இருந்தவர் அந்த விக்ரச மகரிஷின்னு சொல்லக்கூடியவர். அவர் யார் அப்படின்னா சதுர்முகன் சொல்லக்கூடிய பிரம்மாவினுடைய மானச புத்திரர். பிரம்மாவினுடைய மானச புத்திரராக பிறந்து மகரிஷியாக வாழ்ந்தவர் விக்னேஸ்வரர்னு சொல்லக்கூடிய மகரிஷி. அவர் நிறைய புத்தகங்கள் எழுதினார். அதுல ஒரு கிரந்தம் வைகானச கல்பசூத்திரம் என்பது. கல்பசூத்திரம் அப்படின்னா ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே மற்றும் வாழ்நாளுக்கு பிறகு பண்ணக்கூடிய சம்ஸ்காரங்கள், ஜாதகர்மம், சௌளம், அன்னப்பிராசனம், நாமகரணம், உபநயனம், கல்யாணம், இந்த மாதிரி என்னென்ன சம்ஸ்காரங்கள்லாம் மனுஷனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ மொத்தம் 40 சம்ஸ்காரங்கள் உண்டு தர்மசாஸ்திரம் சொல்றது. அந்த சம்ஸ்காரங்களை எல்லாம் எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த முறையிலே பண்ணணும், என்ன மந்திரங்களை கொண்டு பண்ணணும், யார் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லப்பட்ட புஸ்தகத்துக்கு கல்பசூத்திரம்னு பெயர். நமக்கு பெரும்பாலும் ஆபஸ்தம்ப சூத்திரம்னு சொல்லக்கூடியதை கொண்டு நம்ம பண்ணிக்கிறோம். அதுக்கு ஆபஸ்தம்பர் பண்ணியது, அதனால அவர் பெயர்ல ஆபஸ்தம்ப சூத்திரம்னு பெயர் அதுக்கு. இது விக்னேஸ்வரர் பண்ணினதுனாலே அவராலே பண்ணப்பட்ட காரணத்தினால் வைகானச கல்பசூத்திரம்னு பெயர். அவளுக்கு எல்லாமே அதன்படிதான் நடக்கும். உதாரணமா நாம் எல்லாம் புருஷால இருக்கிறவா உபநயனம் ஆணாவிட்டு பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய சமாசிரயணத்தை பண்ணிக்கிறோம். ஸ்திரீகளா இருக்கிறவா அந்த யக்ஞோபவீதம்னு சொல்லக்கூடிய பூணல் ஸ்தானத்திலே ஸ்திரீகளுக்கு ஒரு யோகியத்தையை கொடுப்பது அவ கழுத்திலே இருக்கக்கூடியதான திருமாங்கல்யம். பூணல் போடாத வரையில இது வெறும் குழந்தை, அத்தனை ஆச்சார அனுஷ்டானங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ரொம்ப ஆச்சார அனுஷ்டானத்தோட இருக்கிறவா உபநயனமான குழந்தைய தொட்டுண்டு பெருமாளை தொடுறதுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் இல்லை. அதனால பெருமாள் காரியம் எல்லாம் முடிகிற வரைக்கும் அந்த குழந்தைகள் மேலெல்லாம் படாம தான் இருப்பா. பெருமாளை பெருமாளுடைய வஸ்துக்களை எல்லாம் அந்த குழந்தைகளை தொட விட மாட்டான், பெருமாள் பாத்திரத்தை எல்லாம். ஏன்னா அது குழந்தை, ஒன்றும் தெரியாது, எங்க வேணாலும் போகும் வரும், என்ன வேணாலும் பண்ணும், எப்படி வேணாலும் இருக்கும். அதனால அது குழந்தைன்றதுனால அதுக்கு ஆச்சாரம் இல்லை. இருந்தா கூட நம்ம குழந்தைன்றதுக்காக அதுக்கு இடம் கொடுத்து ஆச்சாரமா இருக்கக்கூடிய இடங்கள்ல பட வைக்கிறதுன்றது வழக்கம் இல்லை. அப்ப எப்போ அது தொடலாம், எப்போ அதுக்கு யோகியத்தை வருது அப்படின்னா உபநயன சம்ஸ்காரம் ஆகி பூணல் போட்டுண்டு அதுக்கு ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து அது ஓரளவுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி வந்தாவிட்டுதான் அதை வந்து எல்லா இடத்துலயும் சேர்க்கறது அனுமதிக்கிறதுன்றது வழக்கம். அந்த மாதிரி ஆச்சாரமா இருக்கக்கூடிய கிரகங்கள்ல பெருமாளுக்கு தலிகை பண்றது, பெருமாள் சன்னதிக்குள்ள வந்து பெருமாள் பாத்திரங்களை எல்லாம் தொட்டு சுத்தி பண்றதுன்றதெல்லாம் ஸ்திரீகளுக்கு கல்யாணமாகி புக்காத்துக்கு போய் புக்காத்திலே அவளுடைய அனுஷ்டானம், பழக்க வழக்கம், ஆச்சாரம் இதையெல்லாம் மாமியார் முதலான பெரியவர்கள் ஸ்திரீகள் சொல்லி கொடுத்து பழக்கி கொஞ்ச நாள் கழிச்சு அவ அதை தெரிஞ்சுண்டா, எல்லாத்தையும் கிரகிச்சுண்டா, அதே மாதிரி பண்ணுவான்னு நம்பிக்கை வந்தா விட்டு கொஞ்ச நாள் கழிச்சு தொட விடுவான் அந்த ஆத்து பெரியவா. அப்போ இவா பெருமாளுக்கு தலிகை பண்றது, பெருமாள் பாத்திரங்களை எல்லாம் தேய்ச்சி வைக்கிறது, அதெல்லாம் தொட்டு பண்றதெல்லாம் பண்ணலாம், எதாவது பண்ணலாமோ அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருக்கும். அந்த மாதிரி புருஷாளுக்கு உபநயனம் ஆனாவிட்டு ஸ்திரீகளுக்கு கல்யாணம் ஆனாவிட்டு சமாசிரயணம்னு சம்பிரதாயத்துல வச்சுட்டு இருக்கோம். நாம யார் அப்படின்னா ஸ்ரீ வைஷ்ணவாலான நாமோ பாஞ்சராத்திராகமத்திலே சொல்லப்பட்டதான பஞ்சசம்ஸ்காரம் என்கிற சமாசிரயணத்தை பண்ணிக்கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவர்களாக வாழக்கூடிய நாம் இதை கடைபிடிக்கிறோம். அவளுக்கு ஸ்ரீ வைஷ்ணவான்னு பெயர் சொல்ல மாட்டா, வைகானசா அப்படின்னு தான் அவளை சொல்லுவா. அவா நம்மள சொல்றச்சே நீங்கெல்லாம் வைஷ்ணவாதானே அப்படின்னு தான் ஆரம்பிப்பா. அப்படின்னா நாம ஸ்ரீ வைஷ்ணவா என்றும் அவ வைகானசா என்றும் ரெண்டு பிரிவு உண்டு நம்முடைய சம்பிரதாயத்திலே அப்படின்னு பேஸ்ட் ஆன் த ஆகமாஸ் வி ஆர் ஃபாலோயிங். நம்ம ரெண்டு பேர் ஸ்ரீபான் சராத்திராகமத்தை சேர்ந்தவா ஸ்ரீ வைஷ்ணவா, வைகானசாகமத்தை கடைபிடிக்கிறவா வைகானசா அப்படின்னுட்டு. அவளுக்கு நம்மளை போல இந்த உபநயனத்துக்கு அப்புறமோ இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமோ சமாசிரயணம் பண்றதுன்றதெல்லாம் அவளுக்கு கிடையாது. அவ என்ன பண்ணுவான்னா நாம ஸ்திரீகள் கர்ப்பவத்தியா இருக்கிறச்ச சீமந்தம்னு பண்ற மூலியோ அந்த சீமந்த சம்ஸ்காரம் பண்றச்ச என்ன பண்ணுவா, அவளுக்குன்னு தனியா சங்க சக்கர கோல் பண்ணி வச்சுருப்பா, அத ஹோமத்துல காய்ச்சி பிரதிஷ்டையெல்லாம் பண்ணி நமக்கு எப்படி சமாசயனம் பண்றாலோ அதே கிரமத்துல என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணி, ஆனா கொஞ்சம் ப்ரொசீஜர் மந்திரங்கள்லாம் கொஞ்சம் அவளுக்கு வித்தியாசமா இருக்கும், விக்கனச மகரிஷியால என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை கொண்டு பண்ணுவா. பண்ணிட்டு அந்த காய்ச்சின சங்கத்தையும் சக்கரத்தையும் தோல்ல பதிக்கிறதுக்கு பதிலா நன்னா சுத்தமா காய்ச்சின சுத்தமா தலிக பண்ணின ஒரு பாயாசம், ஒரு திருக்கண்ணமுது, நல்ல புது வெள்ளி சொம்பு சுத்தமா ஆச்சாரமா அலம்பி அந்த வெள்ளி சொம்பு நிறைய பாயசத்தை சேர்த்து கொண்டு வந்துருவா. அதை கொண்டாந்து கொடுத்தாலானா அந்த பாயசத்துல இந்த தகதகான் தகிச்சுட்டு இருக்கிற சங்கத்தையும் சக்கரத்தையும் முக்கி எடுத்துடுவா. சுதர்சன ஆழ்வானுடைய மந்திரத்தை சொல்லி அவனை அந்த பாயசத்திலே பிரதிஷ்டை பண்ணுவது போல சக்கரம் பதிக்கப்பட்டிருக்கிற போல அதுல முக்குவா. அப்ப சுதர்சன ஆழ்வான் அதுல இறங்கிட்டார், ஆவிர் பவிச்சுட்டார்னு அர்த்தம். பாண்டதன்யம்னு சொல்லக்கூடிய சங்கத்தை அதற்கான பிரதிஷ்டா மந்திரங்கள் காயத்ரி எல்லாம் சொல்லி அதுல இறக்கினானாலனா பாஞ்சதன்யம்னு சொல்லக்கூடிய சங்கம் அந்த சுவாமி அதுல இறங்கிட்டார் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த பாயசமானது கொஞ்சம் ஆறி போயிடுத்து, சாப்பிடுறதுக்கு ஏத்த மாதிரி சூடு இல்லாம இருக்கு, சில்லுன்னு ஆயிடுத்து அப்படின்னா, ஆறி போயிடுத்துன்னா அந்த சீமந்தம் பண்ணிக்கிற கர்ப்பஸ்திரீ இருக்கா பாருங்க, கர்ப்பிணி ஸ்திரீ, அவளிடத்துல ஆசீர்வாதம் பண்ணி வாத்தியார் சுவாமி கொடுப்பார், ஆத்து பெரியவா கொடுப்பா, அவ அந்த பாயசத்தை வாங்கி அப்படியே முழுங்கி சாப்பிட்டுருவா மொத்தத்தையும். அவளால எவ்வளவு சாப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு திட்டமா பாயசம் கொண்டாடுவா, அதுல முக்கி கொடுத்துட்டான்னா அவ சாப்பிட்டுருவா. இப்ப அந்த அம்மா அந்த பாயாசத்தை சாட்டானா, அவ சாட்ட பாயாசத்தின் மூலமா அவளுடைய சரீரத்துக்குள்ள அவளுடைய கர்ப்பத்துக்கு அவளுடைய வயிற்றுக்கு இந்த பாஞ்சதன்யமும் சக்கரமும் உள்ள போயிடுறான். அது அந்த அம்மாவினுடைய வயிற்றுல இருக்கக்கூடிய சிசுவுக்கும் போய் சேர்றது. அப்போ புறக்கிறச்சியே அந்த குழந்தையானது வந்து ஜன்ம வைஷ்ணவனா, அதாவது புறக்கிறச்சியே சமாசிரயணமான குழந்தையா பிறக்கிறதுன்றது அவளுடைய சித்தாந்தம். அதனால அவ ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த ஒருவர் குழந்தை வயத்துல இருக்கிறச்சியோ அந்த தயாருக்கு இதை பண்ணுவா. அந்த முறையிலே பிறந்த குழந்தையத்தான் வைகானசன் அப்படின்னு விக்னச மகர்ஷி குறிப்பிட்டிருக்கிறபடினாலே ஒவ்வொரு குழந்தைக்கும் இது உண்டு. நம்மளாட்டம் அக்னியிலே தபனம் பண்ணி அக்னியிலே தகிக்க பண்ணி அதை தோல்லு தரிச்சுக்கிறதுன்ற வழக்கம் அவளுக்கு கிடையாது. இந்த மாதிரி கல்யாணம் உபநயனம் எல்லாமே வந்து அவளுடைய கல்பசூத்திரமான வைகானச கல்பசூத்திரத்திலே விக்னச முனிவர் எப்படி சொல்லியிருக்கிறாரோ அப்படிதான் பண்ணுவா. அவளுக்கு வைகானசர்கள்னு பெயர். அந்த விக்னச மகரிஷியானவர் அவரை சேர்ந்தவாளான வைகானசால் அவளுடைய சம்ஸ்காரங்களை எப்படி பண்ணிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு கிரந்தம் பண்ணினது மட்டும் இல்லாமல் ஆலயங்களிலே கோவில்களிலே பகவானை எம்பெருமானை அர்ச்சாமூர்த்தியை எப்படி ஆராதிக்க வேணும் என்பதற்கும் ஒரு கிரந்தம் ஒரு புஸ்தகம் பண்ணிருக்கார். அதற்கு வைகானச ஆகமம் என்று பெயர். ஆகமம் என்றால் ஆலயங்களிலே எம்பெருமானுக்கு பண்ண வேண்டியதான எல்லா பிரதிஷ்டை உற்சவம் பிராயசித்தம் முதலானவற்றை எல்லாம் எப்படி பண்ணுவது என்று உணர்த்துகிற அறிவிக்கிற வலியுறுத்துகிற புஸ்தகம் அப்படின்னு அர்த்தம். ஆகமம் அப்படின்னா வேதம்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா இந்த இடத்துல ஆகமம்னா என்ன அர்த்தம்னா இதுதான் அர்த்தம். அது வைகானச ஆகமம் என்ற பெயர். அத அவர் வந்து முதல்ல இயற்றினார். ஒரு ஆச்சாரியரானவர் ஒரு புஸ்தகத்தை எழுதிட்டா போறாது, அதை சிஷ்யர்கள் மூலமா இந்த லோகத்திலே பரப்பணும். ஒரு ஆச்சாரியனுக்கு என்ன தகுதிகள்லாம் இருக்கணும்னு சாஸ்திரமோ இல்ல சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரியர்களோ ஆழ்வார்களோ பல இடங்கள்ல சொல்லிட்டு வரா. ஆச்சாரியனானவனுக்கு ஒரு ஆச்சாரியன் அப்படின்னா என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும், எந்த தகுதிகள் அவனை ஒரு நல்ல ஆச்சாரியனா ஆக்குறது அப்படின்னு பிரமாணங்கள் சொல்றது. அதிலே ஒரு ஸ்லோகம், அத்தியாத்ம கிரந்த நிர்மாணம் அநேகேஷாம்ச போதனம் அர்ச்சாவதார சேவாச்ச தேஷாம் ஏதத் மகத் பலம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அத்தியாத்ம கிரந்த நிர்மாணம், கிரந்த நிர்மாணம் அப்படின்னா புஸ்தகம் எழுதுறது. புஸ்தகம் எழுதுறதுன்னா இன்னொரு புஸ்தகத்தை பார்த்து எழுதுறது இல்ல, சொந்தமா புஸ்தகம் எழுதுறது. பால வந்தார் சத்துஷ்லோகி பண்ணார், சுவாமி தேசிகன் தயாசதகம் பண்ணார், ஆழ்வார்கள் பிரபந்த வரலி செய்தான்னு இதுவரைக்கும் யாரும் எழுதாத புஸ்தகத்தை இவா எழுதுறதுக்கு கிரந்த நிர்மாணம்னு பெயர். அடியன் கூட 100 புஸ்தகம் எழுதலாம், இன்னொரு புஸ்தகத்தை பார்த்து எழுதுறதுன்றது காப்பி பண்றதுன்றது இல்ல, சொந்தமா அருளி செய்யறது. அந்த கிரந்த நிர்மாணம் எதுல பண்ணணும்னா அத்தியாத்ம அப்படின்னா வேதாந்த அப்படின்னு அர்த்தம். வேதாந்த சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்மசூத்திரங்கள் பகவத்கீதை உபனிஷத்துக்கள் அருளி செயல்கள் இந்த மாதிரி வேதத்தினுடைய அம்சமாக விளங்கக்கூடிய வேதாந்தங்களிலே கிரந்தம் பண்ணணும். இப்ப சுவாமி தேசிகனா ரகசிய திரைசாரம் பண்றார், ராமானுஜரா ஸ்ரீவாசியம் பண்றார், திருக்குறுகே பிரான் பில்லானா பகவத் விஷயம் பண்றார், அந்த மாதிரி வேதாந்த கிரந்தங்களை இவா புதுசா பண்ணணும். அது அத்தியாத்ம விஷயம்னு சொல்லக்கூடிய ஆத்மாவை பற்றின பகவானை பற்றி தெளிவிக்கக்கூடிய விஷயமானபடியினாலே அத்தியாத்ம விஷயம் அது சொல்லக்கூடிய புஸ்தகம் அத்தியாத்ம கிரந்தம் அதை நிர்மாணம் பண்ணணும் எழுதணும். அதோட நிக்காம அநேகேஷாம் போதனம் அதை பலருக்கும் இவா வந்து போதிக்க வேண்டும் கற்பிக்க வேண்டும் உலகத்திலே. இவா மனசுல வச்சிருந்து என்ன புஸ்தகத்துல எழுதியிருக்கான்றது புஸ்தகத்தை பாக்குறவா எல்லாருக்கும் தெரிஞ்சிடுமா? எல்லோருக்கும் தெரியாது இல்லையா? இப்ப இந்த நாமாவளியிலே கூட 108 நாமாவளியும் சேர்ந்தா மாதிரி சொல்லி முடிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷம் போறோம் நல்லா பழகின்றோமானா. ஆனா அந்த நாமாவளி எல்லாம் பாக்குறச்சியே நமக்கு இத்தனை விஷயங்கள் பிடிபடுறதா? பெரியவா வியாக்கியானம் பண்றா, நிறைய பெரியவா அவாவாளுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறா, நமக்கு பெருமாளுடைய பிச்சையினால பெருமாள் போடக்கூடிய பிச்சையினால நமக்கே நிறைய அனுகிரகம் ஆறுது, நமக்கே நிறைய விஷயங்கள் தோன்றது. அத பெருமாள் நாளுக்கு நாள் நமக்கு என்னெல்லாம் நம்ம வாசிக்கிறோமோ அதெல்லாம் அனுபவிக்கும்படியா கண்ணெதிர காட்டி கொடுக்கிறான் பெருமாள். இப்படி பல காரணிகள் பல ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் ஆனதுதான் ஒரு விஷய ஞானம் என்பது, ஒரு விஷயத்தை சரியா புரிஞ்சுட்டோம் அப்படின்றது. அதனால ஒரு கிரந்தத்திலே ஒரு ஆழ்வார் ஒரு பாசுரம் எழுதினாரா, அந்த பாசுரத்தை பாக்குறச்ச ஒரு அர்த்தம் தெரியும், ஆனா அதுக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்கும். அதற்கு வியாக்கியான சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய வியாக்கியானம் பண்றதிலே வல்லுநர்களான ஆச்சாரியர்கள் என்ன அர்த்தம் எழுதியிருக்கா, எந்தெந்த ஆச்சாரியன் அதுக்கு எப்படி எல்லாம் அர்த்தம் சொல்றார், எந்த சுவாமி அதை எப்படி அனுபவிப்பார்னு, இப்படி பல விஷயங்களை நாம வந்து மனசுல கிரகிச்சுட்டோமானாதான் அதனுடைய பல அம்சங்களை அதிலே சொல்லப்பட்ட சாரமான விஷயங்களை எல்லாம் நம்மளால அனுபவிக்க முடியும். உள்ளது உள்ளபடி வெறும அங்க இருக்கிற வார்த்தைக்கு மாத்திர அர்த்தம் தெரிஞ்சுட்டோமானா நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருத்துன்னு அர்த்தம் இல்ல. சுவாமி தேசிகன் ரகசியத்திரைய சாரம் பண்ணினார், அவர் என்ன பண்ணாரோ அதை மட்டும் அப்படியே நான் சொல்றேன் நீ கேட்டுக்கோன்னு காலக்ஷேபமானது நடந்தா நமக்கு என்ன புரியும்? அதற்குரிய வியாக்கியானங்களை கொண்டு நம் மீது இருக்கக்கூடிய இரக்கத்தினாலே கருணையினாலே ஆச்சாரியர்கள் நமக்கு புரியும்படி விளக்கி நீட்டி முழக்கி அதை சொன்னாதான் ஓரளவுக்காவது நமக்கு புரியறது. அதனால எந்த ஆச்சாரியனா இருந்தாலும் அத்தியாத்ம கிரந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம் எழுதினா மட்டும் போராது, அது நன்னா போய் சேர்ற மாதிரி இவரே தன்னுடைய வாயாலே சிஷ்யர்களுக்கு போதிக்க வேண்டும் கற்பிக்க வேண்டும். அது அப்படியே பரம்பரையா அந்த சிஷ்யா அவா சிஷ்யாளுக்கு கற்பிச்சா அவா சிஷ்யா அவளுக்கு கத்து கொடுத்தான்னு அப்படியே காலத்துக்கும் பரவி நிற்கும். ஆச்சாரியரானவர் மறைந்தாலும் அவருடைய கிரந்தம் மறையாது. சிஷ்ய பரம்பரையில் ஆச்சாரிய சிஷ்ய பரம்பரையில அவர் சிஷ்யர் அவர் சிஷ்யர் அவர் சிஷ்யர்னு கடைசி வரைக்கும் இருந்துருக்கும். ஸ்ரீபாஷ்யத்தை அருளி செய்த பாஷ்யகாரர் பரமபதித்து 900 வருஷங்கள் ஆனாலும் அவருடைய ஸ்ரீபாஷ்யம் இன்னும் நடமாடி கொண்டிருக்கிறது, இதன் மேலும் நடமாடும். எப்படி? ஆச்சாரிய சிஷ்ய பரம்பரையாக உபதேச பரம்பரையாக. அதனாலே அநேகேஷாம்ச போதனம் பலருக்கும் கற்பிக்க வேண்டும். அது மட்டும் போராது, அர்ச்சாவதார சேவாச்ச எம்பெருமானை அடைவதற்கு வழியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேதாந்த சாஸ்திரத்திலே புஸ்தகம் பண்ணியாகிவிட்டது, அதை எல்லோரும் புரிந்து கொண்டு கடைபிடிக்க வேணும் என்பதற்காக அதனுடைய சூக்ஷ்மங்களை தாத்பரியங்களை அதிலே சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் பறக்க போதித்தாய்விட்டது. புஸ்தகம் எழுதியாச்சு, எழுதின புஸ்தகத்தை சொல்லி கொடுத்தாச்சு, அதோட முடிஞ்சுடுறதா? இல்ல, அதை அனுஷ்டானத்துக்கு கொண்டு வரணும், செயல்படுத்தணும். எப்படி செயல்படுத்துறது சுவாமி? அங்க சீவைகுண்டநாதனா இருக்கிறவனுக்கு நமக்கு ஆராதனை அர்ச்சனை அடிமை அதெல்லாம் பண்ண முடியாது, இங்க இருந்து இப்ப பண்ண முடியாது இந்த சரீரத்தோட. அதனால பெருமாள் அந்த சீவைகுண்டத்திலே இருப்பதான பரம் என்கிற நிலைக்கு பிரதிநிதியாக அர்ச்சை என்று நம் கண் முன்னாலே நம்மால் தொடும்படியாக நம் கண்களால் பார்க்க முடியும்படியாக நம்மால் கைங்கரியம் பண்ண முடியும்படியாக எல்லா இடங்களும் நிறைந்திருக்கிறான். திவதேசங்கள் என்ன, கிராமங்கள் என்ன, கோவில் என்ன, நம்மாத்து சால கிராம பெருமாள் என்ன, இப்படி அர்ச்சாவதாரமா பெருமாள் பல இடங்கள்ல இருக்கான். வேதாந்த சாஸ்திரத்தாலே நாம என்ன தெரிஞ்சின்றமோ அதையெல்லாம் இந்த அர்ச்சாவதார எம்பெருமானிடத்திலே பக்தி செலுத்துவதன் மூலமாக நாம அனுஷ்டானத்திலே கொண்டு வர வேண்டும், செயல்படுத்தணும். அதை என்னெல்லாம் உபதேசமா இருந்தோ அதெல்லாம் பெருமாளுக்கு அடிமை பண்றது, கைங்கரியம் பண்றது, ஆராதனம் பண்றது, பிரபந்தம் கத்துண்டோம் என்ன பிரயோஜனம்? அர்ச்சாவதார பெருமாள் காதல உழறா போல சொல்லி அவரை சந்தோஷப்படுத்தணும். வேத அத்தியனம் பண்ணோம், ஸ்தோத்திரங்கள்லாம் கத்துண்டோம், கீர்த்தனைகள்லாம் கத்துண்டோம், என்ன பிரயோஜனம்? நாம் அனுபவிக்கிறதுன்றது ஒண்ணு, பெருமாள் கேட்டு மகிழ வேண்டும் என்பதற்காக சொல்றதுன்றது பிரதானம். அதனாலே அர்ச்சாவதார சேவை, அர்ச்சாவதாரமா விக்கிரக வடிவிலே கோயில்களிலே எழுந்தொழி இருக்கக்கூடிய பெருமாளுக்கு சேவை பண்றது ஆச்சாரியன் அவரும் பண்ணணும், தன்னுடைய சிஷ்யர்களையும் பண்ண வைக்கணும். உதாரணமா அவருக்கு ஆகமம் தெரியும், அவர் ஆகமத்தை கொண்டு ஆகம ரீதியில பெருமாளுக்கு எல்லா கைங்கரியங்கள் ஆராதனங்கள்லாம் பண்ணிட்டு வர, தனக்கு தெரிஞ்ச ஆகமத்தை 4 சிஷ்யாளுக்கு சொல்லி கொடுத்து அவாலும் ஆகமத்தை கொண்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற மாதிரி அந்த பரம்பரையை வளர்க்கணும். அவர் அவர் வேத அத்தியனம் பண்ணார், பிரபந்த அத்தியனம் பண்ணார், அவர் கோவில்ல பெருமாள் புறப்பாடின் போது சொல்லுவார், அதனால பெருமாள் சந்தோஷப்படுறான், அப்ப அர்ச்சாவதார சேவைன்னு சொல்லக்கூடிய அர்ச்சாவதார கைங்கரியத்தை அவர் பண்றார். அவர் ஒரு பத்து பேரை கூட்ட வேதமோ பிரபந்தமோ சொல்லி வச்சு அவா போய் பெருமாளுக்கு சொல்றான்னா, இன்னும் பல பேர் பெருமாள் காதிலே விழும்படியா அந்த பிரபந்தத்தையும் வேதத்தையும் சொல்லும் கூடிய அந்த வசந்த கைங்கரியத்தை இவர் நடமாட செய்கிறார் உலகத்துல. இந்த சுவாமியினுடைய பரம்பரை நாங்கள்லாம் இவரண்ட வேதங்கத்துண்டோம். இன்னைக்கு யாரெல்லாம் முன்னணியில வேத பாராயணக்காராளாவோ அத்தியாபகாலாவோ இருந்திருக்காளோ அவெல்லாம் இந்த சுவாமியோட வாசவாதான்னு சில மகான்களுடைய பெயரை இன்னும் சொல்லிட்டு இருக்காளோ இல்லையா லோகத்துல. அதெல்லாம் இந்த அர்ச்சாவதார சேவைன்னு சொல்லக்கூடியது. அதையும் ஒரு ஆச்சாரியன் பண்ண வேணும். அநேகேஷாம் சோதனம் அர்ச்சாவதார சேவாச்ச தேஷாம் ஏதத் மகத்பலம். இதுதான் ஒரு ஆச்சாரியனுடைய பலம். அப்ப இருக்கக்கூடிய ஆச்சாரியன் தான் லோகத்திலே சம்பிரதாயத்தை நன்னா காப்பாத்துறவன் அப்படின்னு பிரமாணங்கள் சொல்றது. அந்த ஸ்லோகத்திலே சொல்லப்பட்ட லட்சணத்தின்படி வைகானச மகரிஷியானவர் அவளுடைய சம்ஸ்காரங்களுக்கு எப்படி பண்ணணும்னு புஸ்தகம் எழுதினது இல்லாம பெருமாளுக்கு அர்ச்சாவதாரத்திலே எப்படி கைங்கரியம் பண்ணணும்னு கிரந்தம் பண்ணினார், வைகானசாகமம் பண்ணினார், அதை சிஷ்யர்களுக்கு போதித்தார். அதை எப்படி நடைமுறைப்படுத்துவது? வைகானசாகம ரீதியிலே பெருமாளை பிரதிஷ்ட பண்ணி கோவில் கட்டி அந்த வைகானசாகமத்திலே சொல்லப்பட்ட விதத்திலே பெருமாளுக்கு அர்ச்சனை ஆராதனை பிரதிஷ்டை இதெல்லாம் பண்ணி உற்சவங்கள்லாம் பண்ணி பெருமாளை மகிழ வைக்க வேணும். அது அவ அந்த அனுஷ்டானத்தை நடைமுறைப்படுத்துவது. அதையும் பண்ணினர். இப்போ அவர் எழுதின கிரந்தம் அவரே எழுதிட்டார் காரியம் எடுத்து, அதை நாலு பேருக்கு பரப்பணும்னா நாலு சிஷ்யா போகணும், நாலு இடத்துல நாலு கோவில்ல வைகானசாகம படி பிரதிஷ்ட பூஜை எல்லாம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு பண்றதுக்கு ஒரு நாலு பேர் வேணும். இவர் ஒருத்தர் எல்லா இடத்துலயும் போய் பண்ண முடியாது. அப்ப தகுந்த சிஷ்யால கொண்டு இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்ச இந்த சுவாமி இந்த ரிஷி என்ன பண்ணினார், விக்கனச மகரிஷி நான்கு சிஷ்யர்கள் அதாவது நான்கு ரிஷிகள் இவரை போலவே ரிஷிகளா இருக்கக்கூடிய நாலு பேர், அத்ரி மகரிஷி, புருகுன்னு ஒரு மகரிஷி, மரீச்சின்னு ஒரு மகரிஷி, காஷ்யபர்னு ஒரு மகரிஷி, இவா நாலு பேரை தன்னுடைய சிஷ்யாலா தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தான் எழுதிய வைகான சாகமம்னு சொல்லக்கூடிய கிரந்தத்தை உபதேசம் பண்ணினர். அவ அந்த ஆகமத்துக்கு உப அங்கங்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஆகமத்தை மேலும் விளக்கக்கூடிய சம்ஹிதா கிரந்தங்கள்னு சொல்லக்கூடிய துணை நூல்கள் வழி நூல்கள் எல்லாம் எழுதினான். இப்ப நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்றது ஒரு மூல நூல் அப்படின்னு எடுத்துண்டா, அதனுடைய அர்த்த விசேஷங்களை தெளிவாக காட்டுவதற்காக பிறந்தவை வியாக்கியானங்கள் அப்படின்ற நூல்கள். அது மட்டும் இல்லாமல் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தினுடைய சாரமாக சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரியர்கள் தேசிக பிரபந்தம் முதலான கிரந்தங்களையும் எழுதினார்கள். இப்ப நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்றது மூல நூல் முதல் நூல் அப்படின்னு கொண்டா, அதனுடைய அர்த்த விசேஷங்களை லோகத்திலே நடமாட செய்வது, அதில் இருக்கக்கூடிய விசேஷ அனுபவங்களை எல்லாருக்கும் கற்பிப்பது, எல்லோருக்கும் புரிய வைப்பது இந்த வியாக்கியானங்கள் சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரியர்களுடைய பிரபந்தங்கள். ஆகையினால இதெல்லாம் வழி நூல்கள், துணை நூல்கள். ஒரு முழு நூலை முதல் நூலை நாம புரிந்து கொள்வதற்கு உதவி பண்ணக்கூடிய உபகாரம் பண்ணக்கூடிய துணையா இருக்கக்கூடிய நூல்களுக்கு துணை நூல்கள்னு பெயர். அதற்கு சம்ஹிதா கிரந்தங்கள்னு பெயர். அதையெல்லாம் கூட இந்த விக்கனச மகரிஷியனிடத்திலே பாடம் கேட்ட சிஷ்யர்களான அத்ரி, புருகு, மரீச்சி, காஷ்யபர் இவா நாலு பேரும் இவா சம்ஹிதா கிரந்தங்கள் பண்ணி அந்த வைகான சாகமமானது நன்னா புரியும்படி காலத்துக்கும் நிலைக்கும்படி பரப்பினா உலகத்தில. இவா மூலமா வைகானச குலமானது தழைத்து இன்று பல கோவில்களிலே வைகானசாகம ரீதியிலே பிரதிஷ்ட பண்ணப்பட்டு எல்லா காரியங்களும் நடக்கிறதுன்னா அதுக்கு மூல புருஷர்கள் விக்கனச மகரிஷி, அத்ரி, புருகு, மரீச்சி, காஷ்யபர் இவரெல்லாம். அதிலே மரீச்சி விமானார்ச்சனா கல்பம்னு சொல்லப்பட்ட மரீச்சி மகரிஷியாலே பண்ணப்பட்ட வைகானச ஆகம சம்ஹிதா கிரந்தம் என்கிற புஸ்தகத்திலேதான் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனந்த நிலைய விமானம் என்பது ஸ்வயம்பு விமானம், யாரும் அந்த விமானத்தை பண்ணல, விமானமும் ஸ்வயம்புவா வைகுண்டத்திலிருந்து வந்தது, அந்த விமானமாகவும் பெருமாளே இருக்கிறார் அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டதுன்னு அனுபவித்தோமே. வைகுண்டாதாகத சத்தேம விமானாந்தர்கதாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ அப்படின்னு ஒரு நாமாவளியில் அனுபவித்தோம். வைகுண்டத்திலேருந்து வந்த தகதகான்னு மின்னக்கூடிய பொன்மயமான விமானத்தில் உரைகிற ஸ்ரீவேங்கடேஷனுக்கு நமஹான்னு அனுபவித்தோமே. அப்ப இதை பத்தி நன்னா நம்ம அனுபவிச்சிருக்கோம். மரீச்சி விமானார்ச்சனா கல்பம் என்கிற கிரந்தத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, விமானம் என்பது சாட்சாத் பெருமாளை சேவிக்கிற மாதிரி. ஏன் விமானத்தை பார்த்தா கையை கூப்பிடுறோம் அப்படின்னா, எப்படி மூலவரை சேவித்தா கையை கூப்பிடுறோமோ, உற்சவரை சேவித்தா கையை கூப்பிடுறோமோ, அந்த மாதிரி விமானம் என்பதும் பெருமாளுடைய ஒரு வடிவம், ஒரு ஃபார்ம் ஆஃப் பெருமாள். அதனால அதை சேவிக்கணும். அதுவும் இல்லாமல் விமானம் சர்வ பாபக்னம், எல்லா பாபங்களையும் அழிக்கக்கூடியது விமானம். அதனால விமானத்தை சேவித்தோமானா கையை கூப்பினோமானா பாவங்கள் அழிஞ்சுடுறது. யார கை கூப்பினா, யார சேவிச்சா பாபம் போகும், பெருமாளை சேவிச்சா பாபம் போகும். அப்ப விமானத்தை சேவித்தாலே பாபம் போடுதுன்னா அந்த விமானமும் பெருமாள் தான். விமானம் சர்வபாபக்னம் சர்வலோகேஷு விசுருத்தம் அப்ராக்ருதம் அனாத்யந்தம் வைகுண்டாத் ஆகமம் மகத்துன்னு அங்க ஆனந்தலய விமானத்தை வர்ணித்திருக்கார். இந்த விமானமானது பார்த்த மாத்திரத்திலே பார்க்கிறவனுடைய பாபத்தை போக்கக்கூடியது, உலக பிரசித்தமானது, யாராலும் கட்டப்பட்டது செதுக்கப்பட்டது அல்ல, வைகுண்டத்திலிருந்து வந்தது அப்படின்னு ஆச்சரியமா அருள் செய்தார். இப்படி இவன் நாலு பேர் மூலமா இந்த வைகானச ஆகமமானது லோகத்திலே நடமாடிக்கொண்டு வந்து இன்னைக்கும் தொடர்கிறது. இவா பண்ணக்கூடிய ஆராதனத்துக்கும் இவா பண்ணக்கூடிய பூஜை முறைக்கும் வைகானச பூஜை வைகானச ஆராதனம் என்று பெயர். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய கோயில்களிலே ரெண்டு ஆகமம் நம்ம சம்பிரதாயப்படி, ஒன்னு வைகானச ஆகமம் இன்னொன்னு பாஞ்சராத்திராகமம். இவ்வளவு நேரம் பார்த்தது இந்த நாமாவளியாலே சொல்லப்பட்டதானபடியினாலே வைகானச ஆகமம் என்கிற ஆகமத்தை பற்றி பார்த்தோம். இது தவிர பாஞ்சராத்திராகமம் என்பது பகவான் ஸ்ரீமன் நாராயணனே தன்னுடைய ஐந்து ஆயுதங்கள் சங்கம் சக்கரம் கதைன்னு பெருமாளுடைய ஐந்து ஆயுதங்கள் பஞ்சாயுதங்கள் சொல்றமே, அந்த ஐந்து ஆயுதங்கள் தலா ஒரு ஒருத்தரும் ஒரு மகர்ஷிகளா அவதாரம் பண்ணினான். அவன் அஞ்சு பேருக்கும் ஐந்து ராத்திரிகளிலே பெருமாள் உபதேசம் பண்ணின ஆகமத்துக்கு பாஞ்ச ராத்திர ஆகமம், ஐந்து இரவுகளிலே உபதேசம் பண்ணப்பட்ட ஆகமம் என்கிற அர்த்தத்திலே பஞ்ச ராத்திரிகளிலே உபதேசம் பண்ணப்பட்டது பாஞ்சராத்திர ஆகமம். அத பெருமாளே சொன்னான், எனக்கு எப்படி பிரதிஷ்ட பண்ணணும், எப்படி பூஜை பண்ணணும், எப்படி உற்சவங்கள் பண்ணணும், தப்பு நடந்துட்டுனா எப்படி பிராயசித்தம் பண்ணணும், இப்படி என்ன ஆலயத்திலே நாம எப்படியெல்லாம் ஆராதனங்கள் பண்ண வேண்டும் என்கிற முறையை பெருமாளே சொன்னான். பெருமாள் வாக்காலேயே தன்னை எப்படி ஆராதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட ஆகமம் என்பதாலே இது உசத்தி. அதுவும் எம்பெருமானுடைய புத்திரனான பிரம்மாவினுடைய மானச புத்திரரான விக்னசாராலே பண்ணப்பட்டது, அதையும் பெருமாள் உகந்தான். திருவேங்கடமுடையானுக்கு வைகானச ஆகமத்திலே ரொம்ப இஷ்டம். வராக பெருமாளும் எனக்கும் திருவேங்கடமுடையானுக்கும் வைகானசர்களை கொண்டே பிரதிஷ்ட பண்ணுன்னு சொல்றாரு, அதனால அதுவும் பெருமாளுக்கு திருவுள்ளம் தான். அதனால எங்க எங்க எந்தெந்த ஆகமம் இருக்கோ அதை மாற்றக்கூடாது, அதன்படி போகணும்ன்றது பெரியவாளுடைய திருவுள்ளம். சுவாமி தேசிகனும் கூட வைகானச ஆகமும் பாஞ்சராத்திராகமும் ரெண்டுத்தையுமே கொண்டாடி இருக்கார். இது பெருமாளே சொன்னது, இது உசத்தி, அது ஒரு புருஷன் பண்ணினது, அதனால அது தாழ்ச்சின்றது கிடையாது, ரெண்டும் உண்டு. இப்ப பாஞ்சராத்திரம்னு சொல்லக்கூடிய ஆகமத்திலேதான் பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய சமாசிரயணம் முதலான தீட்சை எல்லாம் நமக்கு உண்டு. அதன்படி சம்ஸ்காரம் பெற்றவர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களாகிறார். அவ ஒரு பாஞ்சராத்திர ஆகமத்தை நன்னா கத்துண்ட ஆச்சாரியரிடத்திலே போய் அவரை சேவித்து அவர் இடத்திலே உபதேசமா பாஞ்சராத்திர ஆகமத்தை கத்துக்கிறா, நன்னா தெரிஞ்சுண்டா அப்படின்னா, அவ அந்த பாஞ்சராத்திராகம முறையில கோவுள்ள கைங்கரியம் பண்றதுக்கு பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றதுக்கு தகுதி ஏற்படுவதற்காக ஒரு தீட்சை அப்படின்னு ஒரு சம்ஸ்காரம் அவளுக்கு பண்றது உண்டு. பஞ்சசம்ஸ்காரம்னு சொல்லக்கூடிய சமாசிரயணம் பண்ணிக்கிறதுனால ஸ்ரீ வைஷ்ணவன் ஆறாம் இல்ல ஸ்ரீ வைஷ்ணவை ஆறா பெருமாளுக்கான கைங்கரியங்கள் பண்றதுக்கு தகுதி வர்றது. கோவுள்ல அர்ச்சாவதாரமா இருக்கக்கூடிய பெருமாளை தொட்டு பண்ணணும் அப்படின்னா அதற்கு விசேஷமா தீட்சை வாங்கிக்கணும், அதற்கு பாஞ்சராத்திர தீட்சை என்று பெயர். எந்த ஆச்சாரியன் பாஞ்சராத்திராகமத்தை உபதேசிக்கிறாரோ அவரோ இல்ல அவரால் கைகாட்டப்பட்ட ஒரு பெரிய ஆச்சாரியரோ அந்த பாஞ்சராத்திராகம தீட்சையை அவளுக்கு கொடுப்பா. அந்த தீட்சையை வாங்கிட்டவாதான் கோவுள்ல வந்து பாஞ்சராத்திராகம ரீதியான கோவில்கள்ல வந்து பெருமாள் கைங்கரியங்கள்லாம் பண்ண முடியும். அதுல பிரதானமானது தப்த சங்க சக்கர தாரணம்னு சொல்லக்கூடிய இந்த சங்க சக்கரங்களை தோளிலே தரிப்பதான சமாசயனம் என்பது. அது ஆகாதவர்களுக்கு பாஞ்சராத்திராகம கோவில் பூஜையில ஆராதனங்கள்ல அதிகாரம் கிடையாது. இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னா, வைகானசர்கள் அந்த குலத்திலே பிறந்தவாதான் தொடலாம் அப்படின்னா யார் வேணாலும் வைகானச கோவில் ஆராதனை பண்ணிட முடியாது, அவாதான் பண்ணலாம். சங்க சக்கர முதிரை தரித்தவர்கள் தான் பாஞ்சராத்திர கோவில் ஆராதனம் பண்ணலாம் அப்படின்றதுனால வைகானசா வந்து இங்க பண்ண முடியாதுன்னு ரெண்டுத்தையும் பரஸ்பரம் புரிந்து கொள்ள வேணும். இவா என்ன சொல்றா, ஏற்கனவே குழந்தையா நாங்க கர்ப்பத்துல தாயோட கர்ப்பத்துல இருக்கிறச்சியே எங்களுக்கு பாயசத்தின் மூலமா இந்த சம்ஸ்காரம் ஏற்பட்டு விடுறது, அதனால நாங்க கர்ப்பத்திலேயே வைஷ்ணவால ஆயிடுறோம், எங்களுக்கு விசேஷமா தனியா ஒரு சமாசயனம் ஒண்ணு வாண்டாம் அப்படின்னு அவளுடைய கொள்கை. இது விஷயமா நிறைய சர்ச்சைகள் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் கூட நடந்திருக்கு, பல காலமா நடந்துட்டு வர்றது தொடர்ந்து. இப்போ இல்ல, ரொம்ப நாளா எதுவும் இல்ல. ஒரு 60-70 வருஷங்களுக்கு முன்னாலே பூந்தமல்லி, சென்னை பூந்தமல்லியில வைகானசர்களுக்கும் பாஞ்சராத்திராமத்தை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு சதஸ், ஒரு சபை, ஒரு விசாரம் நடந்தது. என்னன்னா, வைகானசர்களுக்கு பஞ்சசம்ஸ்காரம் தேவையில்லை, சமாசிரயணம் தேவையில்லைன்னு அவ சொல்றா. ஆனா பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி கொள்ளாதவன் வைஷ்ணவன் இல்லை, அவன் கையாலே தொட்ட பிரசாதங்கள் தீர்த்தங்களை எல்லாம் வாங்கிக் கொள்வதற்கு இல்லை அப்படின்னு பாஞ்சராத்திராகமத்துல சொல்லி இருக்கிறது. அதனால அவளுக்கு சமாசிரயணம் தேவையா இல்ல அவ சொல்றபடி தேவையில்லையா அப்படின்னு ஒரு விசாரம், ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. அதுல நல்ல வைகான சாகமத்தை தெரிஞ்ச வித்வான்கள், பாஞ்சராத்திராகமத்தை தெரிஞ்ச வித்வான்கள், பெரிய பெரிய ஆச்சாரிய புருஷாலெல்லாம் கலந்துண்டா. கடைசியில தீர்ப்பு யார் சொல்றதுன்னா, இருக்கிறதுல யார் பெரியவாளோ, மகான்களா மகாஜானியா இருக்கிறாளோ அவ சொல்றதுன்னுட்டு கோஷ்டிபுரம் சுவாமின்னு எழுதிருந்தார். கோஷ்டிபுரம் சௌமியநாராயணாரிய மகாதேசகன்னு திருக்கோட்டியூர் சுவாமி, கோஷ்டிபுரம் சௌமியநாராயணாச்சாரிய சுவாமின்னு திருநாமம் அந்த சுவாமிக்கு. நம் வடகல சம்பிரதாயத்தை சேர்ந்த ஆச்சாரிய புருஷர் அந்த சுவாமி. அவர் இஞ்சுமேடயசிங்கருடைய சமகாலம். அப்போ ஸ்ரீரங்கத்துல எழுந்திருந்தார் சுவாமி, கோஷ்டிபுரம் சுவாமி. இஞ்சுமேடய சிங்கர் ஸ்ரீரங்கத்தில் எழுதிருக்கார், கோஷ்டிபுரம் சுவாமி ஸ்ரீரங்கத்தில் எழுதிருக்கார். புத்தங்கோட்டகம் சுவாமின்னுட்டு புத்தங்கோட்டகம் சீனிவாசாரிய மகாதேசகன் ஒரு பெரிய மகான் அந்த சுவாமி அங்க எழுதிருக்கார். யாரான ஐசிங்கர சேவிக்கிறதுக்கு போனானா, ஐசிங்கர் இடத்துல ஏதாவது சம்ஸ்கார விஷயங்கள், அதாவது தர்மசாஸ்திரத்துல ஏதாவது சந்தேகம் கேட்டாலான்னா, ஐசிங்கர் அவளுக்கு பதில் சாட்சாகும், இஞ்சுமேடய சிங்கர் அவளுக்கு பதில் சொல்லிடுவார். சொல்லிட்டு அவள் இடத்துல சொல்லுவார் அவர் வார்த்தை, என்ன வந்து பார்த்து என் இடத்துல இந்த சந்தேகத்தை கேட்டு தெளிவாயிட்டீங்கோ, சந்தேகம் கிளியர் ஆயிடுத்து அப்படின்றத வந்து அந்த சுவாமிகிட்ட சொல்ல வேண்டாம். நீங்க போய் இந்த சந்தேகத்தை முதல் முறையா அந்த சுவாமிகிட்ட கேட்கற மாதிரி போங்கோ, போய் சேவிச்சுட்டு சுவாமி எனக்கு இந்த சந்தேகம் அப்படின்னு கேளுங்கோ, அவர் என்ன பதில் சொல்றாரு என்ன வந்து சொல்லுங்க அப்படின்னு வர ஐசிங்கர். இப்படி ஐசிங்கர் சொன்னார்னுட்டு இவன் என்ன பண்ணுவாளாம், கோஷ்டிபுரம் சுவாமிகிட்ட போய் அதே சந்தேகத்தை கேட்பாளாம், அவர் சொல்ற பதில நோட் பண்ணிப்பா. புத்தங்கோட்டம் சுவாமிகிட்ட போவா, அவர்கிட்ட கேட்பா, அவர் சொல்ற பதிலையும் நோட் பண்ணிப்பா. இப்ப ஐசிங்கர் இடத்துல வந்து இவா சொன்னாலானா, ஐசிங்கர் அதுக்கு என்ன பதில் சொன்னாரோ அதே பதிலதான் அந்த ரெண்டு சுவாமிகளும் சொல்லியிருப்பாளாம். அதனாலே பிராமணிக்கால், பிராமணிக்கா அப்படின்னா பிரமாணத்தை கடைபிடிப்பவர்கள், பிரமாணங்கள்னு சொல்லக்கூடிய சாஸ்திரங்களை நன்னா தெரிஞ்சின்றவா, அதன்படி நடக்கிறவா, அவ வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும், சாஸ்திரப்படி பிரமாணப்படிதான் இருக்கும், எந்த மாற்றமும் இல்லை. அப்பேற்பட்ட மகான்களா எழுந்தொழி இருந்தவா இவா. மூணு பேரும் ஸ்ரீரங்கத்துல எழுந்தொழி இருந்த காலம் ஸ்ரீரங்கத்தோட பொற்காலம், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தோடைய பொற்காலம் அப்படின்னு முக்கூர் லட்சுமிநரசிம்மாச்சாரிய சுவாமி அடிக்கடி சாதிப்பர். அந்த மாதிரி மகான்கள் இவாழலாம். அந்த கோஷ்டிபுரம் சௌமியநாராயணாச்சாரிய சுவாமி எழுந்தருளி இருந்து தீர்ப்பு சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, வைகானச ஆகம ரீதியிலே சம்ஸ்காரங்களை எல்லாம் பண்ணிண்டு புறக்கிறதுனால அவ வைகானச குலத்தை சேர்ந்தவர்கள், அதனால வைகானசான்னு சொல்றா. அவளை கொண்டு வைகானசாகமப்படிதான் அந்த ஆலயங்கள்ல பூஜை பண்ணணும்னு சொல்லி இருக்கிறதுனால அவளுக்கு பிரமாணம் அந்த வைகானச ரிஷியாலே பண்ணப்பட்ட வைகானச கல்பசூத்திரமும் வைகானச ஆகமும் தான். அதுல அவளுக்கு இப்படிதான் சொன்னதுனால அவளுக்கு அது போரும். பாஞ்சராத்திரத்திலே சொல்லப்பட்ட சமாசிரயணம் பண்ணிக் கொள்வது என்பது பாஞ்சராத்திரிகர்களுக்குத்தானே, ஆகையினாலே அவளுக்கு இது அவசியம் இல்லைன்னுட்டு, இவர் பாஞ்சராத்திர ஆகமத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் கூட அவளுடைய ஆகமத்திலே சொல்லப்பட்டதுதான் அவளுக்கான விஷயம், அவ அதான் ஃபாலோ பண்ணணும்னுட்டு நல்ல ஒரு ஆச்சரியமான தீர்ப்பு கொடுத்தார் சுவாமி. இதெல்லாம் வெறும் ஒரு அனுபவத்துக்காக, ஒரு தகவலுக்காக சொல்லப்படுவது. நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கோவில்கள்ல ரெண்டு ஆகமும் உண்டு, ரெண்டு பெருமாளையும் சேவிக்கலாம், ரெண்டு இடத்துலயும் நாம பெருமாள் பிரசாதம் தீர்த்தம் இதெல்லாம் வாங்கிக்கிறோம், அதுல ஒண்ணும் இல்லை. உதாரணமா சொல்லணும்னா, பிரசித்தமான காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம் முதலான விதேசங்கள்ல பாஞ்சராத்திர ஆகமம், திருமலை திருவள்ளிக்கேணி ஸ்ரீபெரும்போதூர் இந்த மாதிரி திவதேசங்கள்ல வைகானசாகமம், காஞ்சிபுரத்திலேயே தேவப்பெருமாள் சன்னதியில பாஞ்சராத்திராகமும், விளக்குவழி பெருமாள் சன்னதியிலும் சுவாமி தேசிகன் சன்னதியிலும் வைகானசாகமம். அதனாலே நம்முடைய ஆச்சாரியர்கள், நம்முடைய பெரியவா எல்லா இடத்துலையும் பெருமாளை சேவிக்கிறா, கைங்கரியங்கள்ல ஆராதனைகள்ல பங்கு கொள்றா, ஆகையினாலே நமக்கு ரெண்டும் உத்தேசியம்தான், அதுல ஒரு பேதமும் நமக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது. இருந்தாலும் சொன்னது எதற்காக அப்படின்னா, நமக்கு சம்பிரதாயத்திலே ரெண்டு விதமான ஆகமங்கள் உண்டு, ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்லாம் தெரிந்து அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக சொன்னது. குறிப்பா இங்க வராக பெருமாளும் திருவேங்கடமுடையானும் வைகான சரிசிகளை கொண்டு பிரதிஷ்டை பண்ணணும்னு சொன்னதுனால, இவனுக்கு திருவேங்கடமுடையானுக்கு வராக பெருமாளுக்கு வைகான சாகமத்திலே அந்த வைகானச குலத்திலே வந்த ரிஷிகளிடத்திலே அத்தனை ஆசை, அவளை ரொம்ப பிடிக்கும், இவனுக்கு அவள திருவுள்ளம் அப்படின்னு தெரியறது. அதனால என்னைக்கும் வைகானசர்களுக்கு குறிப்பா சீனிவாசனுடைய திருவேங்கடமுடையானுடைய பரம அனுகிரகம் என்பது நன்னா உண்டு. இதே வெங்கடாச்சல மகாத்மியம்னு சொல்லக்கூடிய திருமலை ஸ்தல புராணத்திலே கூட பல இடங்கள்ல வைகானசர்கள் பல மகான்களை பத்தின சரித்திரம் எல்லாம் கூட வருது. அதனால வைகானசான் பெருமாளுக்கு பிடிக்கும். வராக பெருமாள் என்ன சொன்னான், துருஷ்யசே துருஷ்யதே சசிலா காசித் வல்மீகஸ்தா சுசோபனா வாமாங்கஸ்தவம் மாம் ச வராக வதனம் ஸ்திதம் காரயித்வா சில்பினா அத பிரதிஷ்டாப்ய முனீஸ்வரைஹி வைகானசைர் முனிவரைஹி அர்ச்சயே தொண்டமானபி ஏதத் ரூபம் பிரதிஷ்டாப்ய சுத்தயா சிலயா நிருப தஸ்மை தேஹி அகிலான் போகான் பூர்ணோ பூத்வா சுபுஷ்கலான் அப்ராக்ருதாங்கோ விரஜா சாத்விகோ அயமிதி ஸ்மரன் வைகானசைர் மகர்ஷிபிஹி அர்ச்சாபயனராதிப. அப்படின்னு இது பெருமாளுடைய கட்டளை. நராதிபன் அப்படின்னா நர அதிப, நரன்னு சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு அதிபன் சொல்லக்கூடிய தலைவனான ராஜா. தொண்டமான் சக்கரவர்த்தி ஒரு ராஜாவானபடியினாலே அவனை பார்த்து நராதிப, ஹே ராஜா, இந்த புற்றிலே ஒரு கல் காணப்படும், அதுல எப்படி தெரியுமா என்ன நீ பிரதிஷ்ட பண்ணணும். வாமாங்கஸ்த புவம், புவம் அப்படின்னா பூமி பிராட்டியை குறிப்பது. வாமாங்கம் அப்படின்னா இடது பக்கம், அதாவது என்னுடைய இடது மடியிலே பூமி தேவியை நான் வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி. மாம்ச வராக வதனம் சித்தம், பன்றியினுடைய முகம் கொண்டு நான் பூமி பிராட்டியை என்னுடைய இடது மடியிலே வைத்துக் கொண்டு உட்கார்ந்திருப்பது போல ஒரு விக்கிரகம் பண்ண வேண்டும். காரைத்வா, அந்த விக்கிரகத்தை பண்ணி, ஸ்டில்பினா காரைத்வா, சிற்பிகளை கொண்டு அந்த விக்கிரகத்தை பண்ணி, பிரதிஷ்டாபிய வைகானச முனிவரைகி, விக்கனச முனிவர்களை கொண்டு பிரதிஷ்டை பண்ணி, அர்ச்சையேத்து தொண்டமானபி, தொண்டமான் முதலானவர்களாலே அர்ச்சிக்கப்பட வேண்டும். ஏதத் ரூபம் பிரதிஷ்டாபிய சுத்தயா சிலையான் இருப்ப, அந்த சிலையை வடிவத்திலே நான் இருக்கேன் பாருங்கோ, அது பரம பவித்திரமான ரூபம், என்னுடைய பூர்ண சாநித்தியம் அதிலே உண்டு, நான் நித்தியவாசம் பண்றேன் அந்த விக்கிரகத்திலே. தஸ்மை தேஹி அகிலான் போகான் பூர்ணோ பூத்வா சுபுஷ்கலான், அதை சேவித்து யார் யாரிடத்திலே என்னென்னலாம் தேகி குடுன்னு கேட்கிறாளோ அவளுக்கு எல்லா போகங்களையும் நிறைய கொடுப்பேன், பூரணமா கொடுப்பேன். அந்த விக்கிரகம் எப்பேற்பட்டதுன்னா அப்ராக்ருதாங்கம், மனிதனாலே பண்ணப்பட்டாலும் கூட ஸ்வயம்புவா தோன்றின பாறையிலேருந்து வெளிவந்த விக்கிரகமானபடியினாலே அதிலே ரஜஸ் முதலான இந்த பூலோகத்திலே உள்ள தோஷமான குணங்கள் எல்லாம் கிடையாது. சிவைகுண்டத்திலேருந்து வந்ததான விக்கிரகத்தை போல வசந்த விக்கிரகம் என்னுடைய விக்கிரகம். வைகானசைர் மகர்ஷிபிகி அர்ச்சாபய, வைகானச மகர்ஷிகளை கொண்டு அர்ச்சனை பண்ணுவிப்பாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த புத்தல ஒரு கல் இருக்கும், அதுல வந்து பிராட்டி இடது பக்கம் மடியில தாங்கிட்டு இருக்கிற மாதிரி வராக முகத்தோட எனக்கு ஒரு விக்கிரகம் பண்ணி, வைகானசரிஷிகளை கொண்டு பிரதிஷ்ட பண்ணி, தொண்டமான் சக்கரவர்த்தியே நீ பூஜை பண்ணிட்டு வா, ஆராதனை பண்ணிட்டு வா, என்ன வந்து சேவிக்கிறவா எல்லாருக்கும் அவளுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் வேணுமோ அதெல்லாம் நான் வந்து நிறைய கொடுக்கறேன், பூரணமா கொடுக்கறேன், ஏதோ கொஞ்சம் கொடுத்தேன் இல்ல அப்படின்னு பெருமாள் சாதித்தார். அதுல அந்த வைகானசைர் முனிவரைகி அர்ச்சையேத்து கொள்ளியோ, அந்த பெருமாளுடைய ஆக்ஞை கட்டளை தான் இந்த நாமாவளிக்கு விஷயம். அதுல இருந்துதான் திருவேங்கடமுடையான் விஷயமாக இந்த நாமாவளியை திருவனம் தாழ்வான் வைத்தார். என்னவென்று, வைகானச முனிஸ்ரேஷ்ட பூஜிதாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ என்று. அடுத்த நாமாவளி 63வது நாமாவளி, சிம்ஹாச்சல நிவாசாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் சிம்ஹாச்சல நிவாசி என்பது. சிம்ஹாச்சலம் என்கிற மலையிலே வசிக்கும் ஸ்ரீவேங்கடேசனுக்கு நமஹ அப்படின்னு அர்த்தம். சிம்ஹம் அப்படின்னா சிங்கம், அச்சலம் அப்படின்னா மலை, சிம்ஹாச்சலம் அப்படின்னா சிம்ஹமலை என்கிற மலையிலே வசிக்கும் ஸ்ரீவேங்கடேசன், அவனுக்கு நமஹ. சிம்ஹாச்சலம் எதற்கு பெயர் அப்படின்னா, இந்த திருவேங்கட மலைக்கு பல பெயர்கள், அதிலே சிம்ஹாச்சலம் என்ற பெயரும் உண்டு. ஏன் இதற்கு சிம்ஹாச்சலம்னு பெயர் அப்படின்னா, எம்பெருமான் சிம்ஹமாக நிருசிம்ஹமாக அவதாரம் பண்ணிய மலை என்கிறபடியினாலே சிம்ஹாச்சலம்னு இந்த மலைக்கு பெயர். எங்கு பெருமாள் நிருசிம்ஹ அவதாரம் பண்ணினான்னு சலபுராணம் சொல்றது, அகோபிலத்துல பண்ணினான்னு சொல்றது. அது எப்படி வேங்கடமலை அப்படின்னா, ஆமா அதுதானே வேங்கடமலை, சேஷாத்ரி பர்வத்தம் வேங்கடமலை வேங்கடாச்சலம்னு சொல்லக்கூடியது. திருமலையிலேருந்து ஆரம்பித்து அப்படியே ஒரு பெரிய தொடர், ஒரு பெரிய பாம்பு திருவனம் தாழ்வான் படுத்துட்டு இருக்க. திருமலைன்றது தலபாகம், அகலமா இருக்கிறது, போக போக அப்படியே குறைஞ்சுட்டு குறுகிண்டே போறது அகலம், இந்த படுத்தின்றிருக்கிற திருவனந்தாழ்வானுடைய தலபாகம் திருமலைன்னு சொல்லக்கூடிய திருவேங்கடமுடையான் எழுந்தருள் இருக்கக்கூடிய மலை, அதனுடைய மத்திய பாகமான வயிற்றுப்பகுதி சிங்கவேல் குன்றம்னு ஆழ்வார் பாடின நிருசிம்மன் எழுந்தருள் இருக்கக்கூடியதான அகோபில பர்வதம், அதனுடைய வால்பாகமானது ஸ்ரீசைலம் என்று குறிப்பிடப்படக்கூடிய மல்லிகார்ஜுன ஜோதிர்லிங்க கஷேத்திரம் என்று சைவர்களாலே கொண்டாடப்படக்கூடியதான ஸ்ரீசைலம் என்கிற சிவஸ்தலமாக இப்போது வழங்கப்படுகிற மலை. இது மூணும் சேர்ந்து, இது மூணுத்துக்கும் தான் சேஷாத்ரி ஹில் ரேஞ்சஸ் அப்படின்னு பெயர். இது மூணும் சேர்ந்துதான் வேங்கடமலை, வெங்கடாச்சலம், சிம்மாச்சலம் அப்படின்னு எல்லாம் வழங்கப்படுறது. இப்ப சென்னை அப்படின்னு சொன்னா சென்னையிலேயே பல ஏரியாக்கள் இருக்கிற மாதிரி இந்த வெங்கடமலையில திருமலை, அகோபிலம், ஸ்ரீசைலம் அப்படின்னு பல இடங்கள் இருக்குன்னு புரிந்து கொள்ள வேணும். அந்த சிம்ஹாச்சலம் என்கிற மலையிலே வசிப்பவனான ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமக. அப்ப சிம்ஹாச்சலம்னு சொல்லக்கூடிய மலையும் இந்த வெங்கடமலையை சேர்ந்ததுதான் அகோபிலமும். அங்கே நிருசிம்மனாக அவதாரம் பண்ணின ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமக. ஏன் இந்த மலைக்கு சிம்ஹாச்சலம்னு பெயர் வந்ததுன்னா, ஒரு காலத்துல நிருசிம்மன் இந்த மலையிலே அவதாரம் பண்ணினான், சிம்மமாக பெருமாள் வந்தபடியினாலே சிம்ஹாச்சலம்னு பெயர். அதிலே வசிப்பவன் யாருன்னா ஸ்ரீ வெங்கடேசன். அப்ப இந்த மலையினுடைய பல பெயர்கள்ல சிம்ஹாச்சலம் என்பதும் ஒன்று அப்படின்னு அர்த்தம். தொண்டமான் சக்கரவர்த்தி பெருமாளை பிரதிஷ்ட பண்ணி ஆராதனம் பண்ண சரித்திரமானது வர்ணிக்கப்பட்டு முடிந்து விட்டது புராணத்துல. அதுக்கு அடுத்தபடியா நீலகண்டன் சொல்லக்கூடிய ருத்ரன் சிவன் இருக்கிற பாருங்கோ, அவர் இந்த மலையிலே நரசிம்மனை ஆராதனம் பண்ணினர். அந்த விஷயத்தை இப்ப சுவாமி திருவனந்தாழ்வான் நமக்கு எல்லாம் சொல்றார். இதற்கு அடுத்த நாமாவளியாக சத்பக்த நீலகண்டார்ச்சி நிருசிம்ஹாய ஸ்ரீ வெங்கடேசாய நமகான்னு ஒரு நாமாவளி வரப்போறது. நிருசிம்மனுடைய நல்ல பக்தனான ருத்ரனாலே நீலகண்டனாலே ஆராதிக்கப்பட்ட ஸ்ரீ வெங்கடேசனுக்கு நமகான் அர்த்தம். அதுக்கு அதற்கு முன்னாலே அந்த நிருசிம்மன் இந்த மலையிலே தான் அவதாரம் பண்ணினான் அப்படின்றத சொல்றாரு. இங்க நிருசிம்மனை பத்தி சொல்ல போறார். அப்ப நிருசிம்மன் சம்பந்தமான விஷயங்கள் சொல்றார். நிருசிம்மன் இந்த மலையிலே அவதாரம் பண்ணினதுனாலே இந்த மலைக்கு சிம்மாசலம்னு பெயர். அந்த நிருசிம்மன் வேற யாரும் இல்லை, இந்த ஸ்ரீ வெங்கடேசன் தான் அந்த நிருசிம்மன் சொல்றார். இங்க வெங்கடாச்சலம்னு சொல்லக்கூடிய இந்த மலை திருமலையிலேருந்து ஆரம்பித்து அகோபிலம் வழியாக ஸ்ரீசைலம் வரைக்கும் போய் முடியறதுன்னு பார்த்தோமோ இல்லையோ. என்ன நடக்கிறது? இங்க திருவேங்கடமுடையான், அங்க நிருசிம்மன், ரெண்டு பேரும் பெருமாள் தான், அதுல ஒன்னும் விரோதம் இல்லை. அப்ப இந்த வைஷ்ணவமயமான இந்த விஷ்ணுவினுடைய மலையிலே, அதுவும் வைகுண்டத்திலேருந்து வர்றதுன்னு சொல்லப்பட்ட மலையிலே ருத்ரன் சொல்லக்கூடிய நீலகண்டனுக்கு என்ன காரியம்? அவரை எதுக்கு அங்க கோவில் பிரதிஷ்ட பண்ணியிருக்கா? எதற்கு ஒரு வைஷ்ணவ மலையானது சிவக்ஷேத்திரத்தை கொண்டுள்ளது அப்படின்னா, அந்த இடத்துல நிருசிம்மனை பிரதிஷ்ட பண்ணி இந்த நீலகண்டன் சொல்லக்கூடிய ருத்ரன் அவரை ஆராதனம் பண்ணிண்டு, அவரை நோக்கி தபஸ் பண்ணிண்டு, அவருக்கு தேவையான வரங்களை எல்லாம் பெற்றார். இப்ப நாம போய் பெருமாளை சேவிக்கணும்னா எங்க போய் சேவிக்கணும்? அவர் இருக்கிற இடத்துல தானே போய் சேவிக்கணும். அந்த மாதிரி ருத்ரன் பெருமாளுக்கு விசேஷமா இந்த மலையில ஆசை அப்படின்ற காரணத்தினாலே, ஒரு காலத்திலே நிருசிம்மன் இந்த மலையிலே அவதாரம் பண்ணினதுனால அந்த மலையில ஒரு இடத்துல இவர் தன்னுடைய ஆசிரமத்தை அமைத்துக் கொண்டு அங்க நிருசிம்மனுக்கு ஒரு விக்கிரகம் பண்ணி, அவரை பிரதிஷ்ட பண்ணி, அவருக்கு எல்லா ஆராதனைகளையும் பண்ணி கொண்டு, அவரை நோக்கி தபஸ் பண்ணி, இவருக்கு என்ன வர வேணுமோ கேட்டு வாங்கிட்டார். இவர் எந்த இடத்துல இருந்து தபஸ் பண்ணாரோ அந்த இடம் இன்று அவருடைய கோயிலா மாறி போயிடுத்து. இப்ப காஞ்சிபுரத்திலேயே கூட எடுத்துட்டா காமாட்சின்னு சொல்லக்கூடியவ கல்வன் சொல்லக்கூடிய பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணும் கோலத்திலே தவக்கோலத்திலே தான் அமர்ந்திருக்கிறாள். ஆனா இன்னைக்கு அந்த பெருமாளை காட்டிலும் இவ பிரசித்தியா இருக்கா. அந்த மாதிரி சைவர்கள் அவளுடைய சுவாமின்றதுனால இந்த ஸ்ரீசைலத்தில் இருக்கக்கூடிய ருத்ரனை, அவரை, நீலகண்டனை நன்னா கொண்டாடுறா, அது ஃபேமஸ் ஆகிட்டு வருதுன்றது வேற. ஆனா அது நம்முடைய மலைதான். ஸ்ரீசைலம் அப்படின்ற பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம். 34வது நாமாவளியே ஸ்ரீசைல நிலையாய ஸ்ரீ வெங்கடேசாய நமகான்னு பார்த்தோமே. அப்ப ஸ்ரீசைலம் அப்படின்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னு வராக புராணம் தெரிவித்தது. ஸ்ரீ பிரதத்வாத் ஸ்ரீயாவாசாத் சப்தசக்தியாச யோகத ரூட்யா ஸ்ரீசைலகித்யேவம் நாமசாஸ்ய கிரேரபூத். ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய பிராட்டி இங்கு வசிப்பதாலும், ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய ஐஸ்வர்யத்தை இந்த மலை வரவாளுக்கு கொடுக்கறதுனாலையும் இது ஸ்ரீசைலம் என்று வழங்கப்படுகிறது. அகலகில்லேன் இறையும் என்று பெருமாள் பிராட்டி பெருமாளுடைய மார்பில் வசிக்கிறா. அதனால பிராட்டி வந்து பெருமாள் எங்கெல்லாம் இருக்கானோ அங்கெல்லாம் பிராட்டியும் சேர்ந்து இருக்கா. அதனாலே மலையில பல இடங்கள்ல பெருமாள் இருக்கான்னா அங்கெல்லாமும் பிராட்டி இருக்கா. அதனால ஸ்ரீனுடைய வாசஸ்தலமாக இந்த மலை திகழறது. ஸ்ரீயா வாசாத் மகாலட்சுமியினுடைய வசிப்பிடமா திகழறது. ஸ்ரீ பிரதத்வாத் ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய செல்வத்தை ஐஸ்வர்யத்தை எல்லாருக்கும் தரது. மலைக்கு போனவாள்லாம் நல்லா பண கஷ்டம் தீர்ந்துடுறது, ஏழையா இருக்கிறவாள்லாம் நல்லா பணக்காராளாரா நிறைய பணம் கொடுக்கறதுன்னு ரிக்வேதமே சொல்றது. அதனால பிராட்டின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வசிப்பதாலும் ஐஸ்வர்யம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீயை கொடுப்பதாலும் இந்த மலைக்கு ஸ்ரீசைலம்னு பெயர். அப்ப ஸ்ரீசைலம்னு சொல்லக்கூடிய இந்த மலையினுடைய ஒரு பாகம், அதாவது இந்த மலையினுடைய வால்பாகத்துக்கு இந்த பெயரே நிலைத்து விட்டது, அதுதான் ஸ்ரீசைலம் என்பதற்கு அர்த்தம். ஒரு மாமி கேட்டா அந்த நாமா வரும்போது ஸ்ரீசைலம் என்றது சிவக்ஷேத்திரம்னு சொல்றாலே எப்படி திருமலையை குறிக்கிறதுன்னா இதுதான் அர்த்தம். இந்த கம்ப்ளீட் ஹில் ரேஞ்சஸுக்கே ஸ்ரீசைலம் என்று பெயர். அது இன்று பேச்சு வழக்குல பிரசித்தமா அந்த ஊருக்குன்னு ஃபேமஸ் ஆயிடுத்து, அதனால ஸ்ரீசைலம் நம்ம அதை சொல்றான். இப்ப நம்ம சம்பிரதாயத்துல கூட திருமலை அப்படின்னு பெயர் வச்சுக்கிற ஆச்சாரிய புருஷாலாம் இருந்தா, இப்ப திருமலையை நம்பின்னு சொல்றோம், திருமலை எங்கார்னு இருப்பா, திருமலாச்சார்னு இருப்பா, திருமலை தாத்தாச்சார்னு இருப்பா, இவாள்லாம் திருமலைன்ற பெயரை ஏன் வச்சுக்கிறா அப்படின்னா திருவேங்கட மலையில இவாள் இவாளுக்கு இருக்கக்கூடியதான ஈடுபாடு, ஆழ்வார் எவ்வளவு அனுபவித்தாரோ அந்த அளவுக்கு இவா திருமலை அனுபவிச்சிருப்பா, அதனால வந்து அந்த திருமலை மேல இருக்கக்கூடிய ஆசையினால பக்தியினால அந்த பெயரை வச்சுக்கிறா. இல்ல இவா ஆத்துல இவா தாத்தா பாட்டி அப்பா அம்மா இவாளுக்கு திருமலையில ரொம்ப ஆசை இருக்கும், அதனால குழந்தைக்கு பேர் வச்சிருப்பா. அவ விஷயமா தனியன்லாம் வரைச்ச தனியன்லாம் சம்ஸ்கிருதத்துலதானே சொல்றோம் நாம. இப்ப திருமலை தாத்தாச்சார்னு ஒரு சுவாமி இருந்தார், பண்டிதராஜ திருவரங்கம் திருமலை தாத்தாச்சாரியர்னு பண்டிதராஜ டிடி தாத்தாச்சாரிய சுவாமின்னு பிரசித்தமான மகா வித்வான் அந்த சுவாமி. அந்த சுவாமி திருமலை தாத்தாச்சாரியர்னு தமிழ்ல திருநாமம், ஆனா சமாசிரேண பரநியாசங்கள் காலக்ஷேபங்கள் எல்லாம் பண்ணி வைக்கக்கூடிய ஆச்சாரிய புருஷரவர். இப்போ அந்த சுவாமி இருந்திருந்தாரானால் அவருக்கு 129 திருநட்சத்திரங்கள் அவருக்கு, அவ்வளவு பெரிய சுவாமி அவர். அவர் தனியன்ல திருமலைன்னு தமிழ் பதத்தை போட முடியாதோ இல்லையோ, அப்ப அதுக்கு என்ன போடுவானா ஸ்ரீசைலன்னு தான் போடுவா. எங்கெல்லாம் திருமலைன்னு வரதோ அங்கெல்லாம் சம்ஸ்கிருதத்துல ஸ்ரீசைலன்னு வரும். திரு அப்படின்னா சம்ஸ்கிருதத்திலே ஸ்ரீ, மலை அப்படின்னா சைலம், அதனால திருமலைன்னா ஸ்ரீசைல. திருமலை நம்பிகளுடைய வம்சத்தைச் சேர்ந்த ஆச்சாரியர்கள் தாத்தாச்சாரியர்கள்னு பெயர். அவளுடைய தனியன்கள் எல்லாம் ஸ்ரீசைல அப்படின்ற வார்த்தை தவறாம வரும். ஸ்ரீசைல வம்சோத்பவ ஸ்ரீசைல அபிஜனாம் புராசி சசினம் ஸ்ரீசைலான்வய அப்படின்னு எல்லாம் ஸ்ரீசைலன்ற பதம் தாத்தாச்சாரியர்களுடைய தனியன்ல கண்டிப்பா வரும். அந்த மாதிரி திருமலை என்பதற்கு ஸ்ரீசைலம் என்று சம்ஸ்கிருதத்திலே பெயர், அவ்வளவுதான்றது விஷயம். ஸ்ரீசைலம் என்பது சிவக்ஷேத்திரம் அல்லன்றதை புரிந்து கொள்ள வேணும். சிவனுக்கு என்ன காரியம்னா இந்த மலையிலே அவதாரம் பண்ணி இந்த மலையிலே வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிசும்மன ஆராதனம் பண்ணினார், அதுதான் காரியம் அங்கு. இப்படி நிருசிம்மன் பிரகலாத வரதனாக அகோபுரத்துல சேவை சாதிக்கிறான், ஸ்ரீனிவாசனாக திருமலையில சேவை சாதிக்கிறான். இங்க வராக புராணமானது என்ன சொல்றதுன்னா, ஹிரண்யாக்கிய விநாசாய பிரஹ்லாதானுகிரகாய ச நாரசிம்ஹாக்ருதிர் ஜக்ஞே யஸ்மாதஸ்மாத் ஸ்வயம் ஹரிஹி சிம்ஹாசல இதி ப்ராஹு தஸ்மாதேவம் முனீஸ்வராஹ அப்படின்னு வராக புராணத்திலே ஒரு ஸ்லோகம். ஹிரண்யாக்கிய விநாசாய பிரஹ்லாதானுகிரகாய ச, ஹிரண்யன் என்பவனை நாசம் பண்ணுவதற்காகவும் அழிப்பதற்காகவும் பிரஹ்லாதனை அனுகிரகிப்பதற்காகவும் அவனுக்கு நல்லது பண்ணி அவனை காப்பாற்றுவதற்காகவும் நிருசிம்ம ஆக்ருதிகி நரம் கலந்த சிம்மமான வடிவத்தோடே ஜக்னியே பிறந்தான் தோன்றினான் எம்பெருமான். யஸ்மா தஸ்மாத் ஸ்வயம் ஹரிஹி சிம்ஹாசல இதி பிராகுஹோ தஸ்மாதேவம் முனீஸ்வராக, ஹிரண்யனை நாசம் பண்ணுவதற்காகவும் பிரஹ்லாதனை அனுகிரகிப்பதற்காகவும் நரம் கலந்த சிங்கமாக இந்த மலையிலே ஹரி என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் தானாகவே தோன்றினான், அவதாரம் பண்ணினான், நிருசிம்மாவதாரம் பண்ணினான். அந்த சிம்மமாக அவன் அவதாரம் பண்ணினபடினாலே இந்த மலை சிம்ஹாசலம் என்று வழங்கப்படுகிறது முனீஸ்வரர்களே முனிவர்களே அப்படின்னு சூத்த பௌராணிகர்னு சொல்லக்கூடிய வியாச பகவான் ரிஷிகளை பார்த்து சொல்றார். அதனால நிருசிம்மன் அவதாரம் பண்ணினபடியினாலே இதற்கு சிம்ஹாசலம் என்று பெயர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிருசிம்ம அவதாரம் என்பது திருவேங்கடமுடையான் காலத்துக்கு முன்னாலேயே ஏற்பட்டது, அதனால ரெண்டு பெருமாளும் ரெண்டு பேருமே பெருமாள் தான் அப்படின்னாலும் முன்ன தோன்றினவர் என்ற காரணத்தினால திருவேங்கடமுடையான் அவரை சேவிக்கிறார் அப்படின்றது ஒரு அனுபவம். அப்படி ஒரு காலத்துல நிருசிம்மன் அவதாரம் பண்ணின இந்த சிம்ஹாசலம்னு சொல்லக்கூடிய மலையில தான் இன்னைக்கு திருவேங்கடமுடியான் எழுந்தருள் இருக்கிறான் என்கிறபடினாலே சிம்ஹாசல நிவாசாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹா, இந்த சிம்ஹாசலம் என சொல்லப்படுகிற மலையிலே வசிப்பவனான ஸ்ரீவேங்கடேஷனுக்கு நமஹா. அப்படி பார்த்தா இந்த மலைக்கு வராகாச்சலம்னு பேர் உண்டோ இல்லையோ, வராக பெருமாள் தான் முதல்ல வந்தார், அவருடைய பெயர்ல வராகாச்சலம்னு பெயர் உண்டு. அப்ப ஸ்ரீவேங்கடேஷனுக்கு வராகாச்சல நிவாசாய அப்படின்னும் பெயர் வருதோ இல்லையோ, அந்த மாதிரி நிருசிம்மனும் இந்த மலையிலே அவதாரம் பண்ணினபடினாலே சிம்ஹாச்சல நிவாசாயன்னு கொண்டாடப்படுறது. அதுதான் விஷயம். திருவேங்கடபுடையானுக்கும் அலர்மேல் மங்கை தாயாருக்கும் கல்யாணம் நடந்ததோ இல்லையோ, அப்ப கூட தலிகை பண்ண பக்ஷணங்கள் தலிகை இது எல்லாத்தையும் யாருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வரவாளுக்கு சாதம் போடணும்னு ஒரு விசாரம் வந்த போது ஸ்ரீனிவாசன் திருவேங்கடபுடையானே சொன்னான், எனக்கு முன்னாலே இந்த மலையில் தோன்றிய நிருசிம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதை எல்லாருக்கும் பரிமாறுங்கோ அப்படின்னு பெருமாள் கட்டளையிட்டான் அப்படின்னு புராணம் சொல்றது. அதனாலே திருவேங்கடபுடையானுக்கு முன்பே இந்த மலையிலே ஆவிர் பவித்த நிருசிம்மனுடைய பெயரை கொண்டு சிம்ஹாசலம் என்ற பெயர் இந்த மலைக்கு. இந்த மலையிலே ஸ்ரீ வெங்கடேசன் நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தத்திலே சிம்ஹாசல நிவாசாயன்னு சொன்னார். சிம்ஹாசல நிவாசாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா. அடுத்த நாமாவளி ஸ்ரீமன்னாராயணாய ஸ்ரீ வெங்கடேசாய நமஹா. ஸ்ரீமன் நாராயணன் மகாலட்சுமியுடன் பிராட்டியுடன் கூடிய நாராயணன். நாராயணன் அப்படின்றதே நம்ம சம்பிரதாயம் கிடையாது, ஸ்ரீமன் நாராயணன் தான், பிராட்டியுடன் கூடிய பெருமாள் தான். பிராட்டியுடன் கூடினவனான ஸ்ரீமன் நாராயணனான திருவேங்கடபுடையானுக்கு நமகா அப்படின்றத அர்த்தம். இந்த நாமாவளியாலே சீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் ஸ்ரீமன் நாராயணகா என்பது. நிருசிம்மன் பிரகலாதன அனுகிரகம் பண்றதுக்காகவும் இரண்யன நாசம் பண்றதுக்காகவும் இந்த மலையில அவதாரம் பண்ணினான்னு பார்த்தமோ இல்லையோ, அந்த நிருசிம்மனை பார்த்து எல்லோரும் என்ன ஆனா பயந்தா, தேவர்கள் என்ன ரிஷிகள் என்ன எல்லோரும் பயந்தா. ஏன்னா அத்தனை உக்ரமா வந்தான் பெருமாள். அதற்கு முன்னாலே அத்தனை கோபத்தோட பெருமாளை யாரும் சேவிச்சதே கிடையாது. பெருமாள் பரமசாந்த ஸ்வரூபி, சாத்விக மூர்த்தி, மாரில எட்டி உதச்சா கூட பெசாம இருக்கக்கூடிய அளவுக்கு அத்தனை சாத்விகன். அவனை அவ்வளவு கோபமா யாரும் பார்த்ததில்லை, பயந்துட்டா, கிட்ட நெருங்கவே இல்லை. எல்லாரும் பெருமாளை பார்த்த உடனே பயந்து ஒளிஞ்சுண்டா. அப்பேற்பட்ட உக்ரமா பெருமாள் அவதாரம் பண்ணினான் நிருசிம்மனா. அப்ப எப்போது எல்லாரும் பெருமாள் கிட்டக்க போய் நின்னா, பிரகலாதன்னு சொல்லக்கூடிய குழந்தை பெருமாளை சாந்தப்படுத்தி பெருமாள் ஆசுவாசமான உடனே பிராட்டி பெருமாள் கிட்டக்க போனா. பிராட்டிய பெருமாள் தன்னுடைய மடியிலே எழுந்திருள பண்ணி கொண்டார். இப்ப பிராட்டியோட சேர்ந்த பெருமாளாக லட்சுமி நிருசிம்மனாக ஆனான். அதுக்கப்புறம்தான் எல்லா தேவதைகள் ரிஷிகள் உட்பட எல்லோரையும் போய் பெருமாள் சேவிச்சான்னு புராணம் சொல்றது. அதனாலதான் நிருசிம்மனுக்கு முமுக்ஷு உபாசிய தேவதைன்னு பெயர். முமுக்ஷுக்களாலே உபாசிக்கப்பட வேண்டிய தேவதை. முமுக்ஷுக்கள் அப்படின்னா மோட்சத்திலே ஆசை உடையவர்கள். யாரெல்லாம் மோட்சம் போகணும்னு நினைக்கிறாலோ அவா நிருசிம்மனை ஆராதனம் பண்ணணும்னு சொல்றது எதுக்குன்னா, மோட்சம் போனவன் மோட்சம் போகணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணணும், பிராட்டிய முன்னிட்டு பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணணும். பிராட்டி பெருமாள் ரெண்டு பேர் இடத்துல சரணாகதி பண்ணணும். இப்ப பெருமாள் தனியா பிராட்டி தனியா இருக்கான்னா முதல்ல பிராட்டியின் இடத்துல பண்ணிட்டு பெருமாள் சன்னதிக்கு வந்து பண்ணணுமோ இல்லையோ. ஆனா லட்சுமி நிருசிம்மன் மடியிலேயே பிராட்டியை உட்காந்து வச்சிருக்கிறதுனால ஒரே சமயத்துல பண்ணிவிடலாமா. அதனால முமுக்ஷுக்களா இருக்கிறவா இவனை உபாசிக்கணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்றது. முமுக்ஷு உபாசிய தேவதைன்னு பெயர் அவனுக்கு. அவன் எப்போது முமுக்ஷுக்களாலே உபாசிக்கப்படக்கூடிய தேவத்தை ஆனான் அப்படின்னா, நிருசிம்மனா இருக்கிறச்ச எந்த முமுக்ஷுக்களும் அவனை உபாசிக்கல. ஏன்னா பிராட்டி இல்லையே கூட, வெறும் பெருமாளை மட்டும் உபாசனை பண்றதுன்றது நமக்கு வழக்கம் கிடையாது. பிராட்டியானவள் சேர்ந்தா விட்டுதான் லட்சுமி நிருசிம்மன் ஆனா, அதுல இருந்துதான் அவனை நாம உபாசிக்க ஆரம்பித்தோம், அவனிடத்துல சரணாகதி பண்ண ஆரம்பித்தோம். அப்படி ஸ்ரீமன் நாராயணன் என்பது லட்சுமி நிருசிம்மனுக்கும் பொருந்தது. அப்படி லட்சுமி நிருசிம்மன் அவதாரம் பண்ணின சிம்ஹாச்சல என்கிற மலையிலே திருவேங்கடமுடையான் வசிக்கிறான் என்று சொல்ல வந்ததுனாலே லட்சுமி நிருசிம்மனுடைய ஞாபகம் வந்துடுத்து இவருக்கு. அப்போ ஸ்ரீமன் நாராயணாயன் சொன்னார். இந்த ஸ்ரீனிவாசனும் கூட ஸ்ரீமன் நாராயணன் தான். எப்படி திருவேங்கடமுடையானுடைய திருமேனியை அனுபவித்த போது என்னன்னு பார்த்தோம். திருவேங்கடமுடையானுடைய வலது மார்பிலே வியூகலட்சுமியாக அலர்மேல் மங்கையானவள் நிரந்தரமாக எழுந்தருளியிருக்கிறாள் பார்த்தோம். அவள் ஸ்ரீ, இவன் நாராயணன், ஸ்ரீமன் நாராயணன், அலர்மேல் மங்கை உரை மார்பனான திருவேங்கடமுடையான், அவனும் ஸ்ரீமன் நாராயணன் தான். இப்ப வராக பெருமாள் எடுத்துக்கலாம். வெறுமே வந்து யோக வராகனா யக்னி வராகனா பெருமாள் இருக்கிறா, பூ வராகனா பூமி பிராட்டிய மடியில வச்சுட்டுதான் இருக்க. இந்த பூமின்னு சொல்றத யாரு, ஸ்ரீதேவி, பூமி தேவி, நீலாதேவின்னுட்டு பிராட்டியே பல அவதாரங்கள்ல பல வடிவங்களாக பல காரணங்களுக்காக பல ரூபங்களை எடுத்து கொண்டிருக்கிறான்னு சாஸ்திரங்கள்லாம் கொண்டாடுறது. இதுல கிரமத்தினாலே யார் முதல்ல யார் பின்னாடின்ற கிரமத்தினாலே பெரிய பிராட்டியார் அப்படின்னு ஸ்ரீதேவிக்கு மகாலட்சுமிக்கு தான் பெயர் அப்படின்னு சொன்னாலும், பூமி தேவி, நீலாதேவி இவாள்லாம் கூட அவளுடைய அம்சபூத்தர்கள். எப்படி பெருமாளுக்கு பல ரூபங்கள் உண்டோ, சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் அப்படின்னு பல ரூபங்கள் சொல்றமோ, அந்த மாதிரி பிராட்டியினுடைய ரூபங்கள் இவாழ்னு அனுபவிக்கிறது சம்பிரதாயம். அதனால அங்கேயும் பூதேவியா பிராட்டியை மடியில வச்சுட்டுதான் இருக்கான் வராகன். அவனுடைய திருமார்பிலும் பிராட்டி வாசம் பண்றா, வடிவாயனின் வளமார்பிலில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டுன்னு திருமார்பணாச்சாரி எழுதிருக்கா. ஆக வராகனா இருந்தாலும் ஸ்ரீயோட கூடிதான் இருக்கிறான், திருவேங்கடமுடையானா இருந்தாலும் ஸ்ரீயோட கூடிதான் இருக்கான், லட்சுமி நரசிம்மனா சிம்மாச்சலத்தில் அவதாரம் பண்ணின போதும் ஸ்ரீயோட சேர்ந்துதான் இருக்கான், லட்சுமி நரசிம்மனா இன்னைக்கும் அகோபுரத்தில் சேர சாதிக்கிறான். ஆகையினால எப்படினாலும் இந்த பெருமாள் ஸ்ரீயோட தான் இருப்பான், ஸ்ரீ இல்லாம இருக்கிறதே இல்லை. ஆகையினாலே ஸ்ரீமன் நாராயணாயன்னு சொல்லப்பட்டது. இந்த மலைக்கு பெருமாள் ஏன் வந்தான் அப்படின்னு புராணம் சொல்றது, மாயாவி பரமானந்தம் தியக்வா வைகுண்டமுத்தமம் சுவாமி புஷ்கரிணி தீரே ரமயா சக மோதத்தே. இந்த பெருமாள் வைகுண்டத்தையும் தியாகம் பண்ணிட்டு இந்த மலைக்கு சுவாமி புஷ்கரணி கரைக்கு எதற்கு வந்தார் அப்படின்னா, ரமயா சக மோதத்தே, பிராட்டியோட கூட சேர்ந்து வாசம் பண்ணிட்டு பிராட்டியோட கையை கோத்துண்டு உலாவது வருவதற்காக, பிராட்டியோட ஆனந்தமா இந்த மலையில வாசம் பண்ணுன்றதுக்காக தான் வந்தான். அதனால பிராட்டியோடு சேர்ந்துதான் இருக்கிறான், அதனால ஸ்ரீமன் நாராயணன். இப்படி பல விதங்களினாலே இவன் ஸ்ரீமன் நாராயணன், பிராட்டியுடன் கூடிய பெருமாள் அப்படின்றது நிரூபிக்கப்படுறது இந்த ராமாவளியாலே. ஸ்ரீமன் நாராயணாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. இந்த உபன்யாசத்திலே கடைசியான நாமாவளி 65வது நாமாவளி, சத்பக்த நீல கண்டார்ச்ச நிருசிம்ஹாய ஸ்ரீ வெங்கடேஷாய நமஹ. இந்த நாமாவளியாலே ஸ்ரீனிவாசனுக்கு சொல்லப்பட்ட திருநாமம் சத்பக்த நீல கண்டார்ச்ச நிருசிம்ஹா என்பது. பக்தன் பக்தியை உடையவன், பக்தி பண்ணுபவன். சத்பக்தன் அப்படின்னா நல்ல பக்தன், பக்தர்களிலே உசந்தவன், பக்தர்கள்னு சொல்லக்கூடிய கூட்டத்திலே முதல் வரிசையில் இருக்கக்கூடிய அளவுக்கு மகாபக்தன். நீலகண்டன் அப்படின்னு ருத்ரன் பரமசிவனுக்கு பெயர். அர்ச்சிய அப்படின்னா அர்ச்சிக்கப்பட்ட ஆராதிக்கப்பட்ட. நிருசிம்ஹாய ஸ்ரீ வெங்கடேஷாய, நிருசிம்ஹ பகவானான ஸ்ரீ வெங்கடேஷனுக்கு நமஹா. பக்தசிரேஷ்டனான நீலகண்டன் என்கிற சிவனாலே ஆராதிக்கப்பட்ட நரசிம்ஹ வடிவத்திலே இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஷனுக்கு நமஹா அப்படின்னு இந்த நாமாவளி அர்த்தம். என்ன அர்த்தம்னா, முதல்ல நரசிம்மாவதாரம் எடுத்து பிறகு ருத்ரனாலே அர்ச்சாவதாரமாக விக்கிரகம் பண்ணி நிருசிம்ம வடிவத்திலே ஆராதிக்கப்பட்ட அந்த பெருமாள் இன்று ஸ்ரீனிவாச அவதாரத்திலே திருவேங்கடமுடையானாக நம் கண்களுக்கு சேவை சாதிக்கிறான் அர்த்தம். இப்போ இந்த நீலகண்டன் சொல்லக்கூடிய ருத்ரன் இந்த மலையிலே நிருசிம்மனை ஆராதித்த சரித்திரம் திருமணம் தாழ்வானாலே இங்கே சொல்லப்படுகிறது. இப்பதான் சொன்னாடியேன், ஸ்ரீசைலம் இந்த மலைக்கு ஏன் பெயர் அப்படின்னா, பெருமாள் பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலே திருமலை என்பதுதான் ஸ்ரீசைலமா திகழறதுன்னு பார்த்தோம். ஸ்ரீசைலம் அப்படின்றது சைவஸ்தலம்னு இன்னைக்கு சொல்லப்பட்டாலும் இந்த மலை தொடர்ல மூன்று கஷேத்திரங்கள் உண்டு, அதுல திருமலையும் மகோவிலமும் வைஷ்ணவ கஷேத்திரங்கள். வைஷ்ணவ பரமான மலையிலே பெருமாளுடைய மலையிலே பெருமாளே மலையா இருக்கார்ன்ற போது அந்த சிவன் எங்க வந்தார் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய நாமாவளி இது. இந்த மலையிலே பெருமாள் நிருசிம்மாவதாரம் பண்ணினதுனாலே நிருசிம்மனாக இந்த பெருமாள் இந்த மலையிலே சாநித்தியம் பண்ணி உலாத்தின் இருக்கிறபடினால இந்த மலையில நிருசிம்மனுக்கு விக்கிரகம் பண்ணி ஆராதனம் பண்ணினா தனக்கு கேட்கிற பலன் எல்லாம் சீக்கிரம் கிடைக்கும், தன்னுடைய ஆசைகள் என்னவோ அதெல்லாம் நிறைவேறிடும், தன்னுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறிடும்ன்ற அர்த்தத்துல நிருசிம்மன் ருத்ரன் பொதுவாகவே நிருசிம்ம பக்தன், பரமசிவனுக்கு பொதுவாகவே ருத்ரனிடத்திலே பக்தி உண்டு. இந்த நிருசிம்மன் அவதாரம் பண்ணின மலைன்றதுனால இன்னும் விசேஷமா நிருசிம்மன் இங்க இருக்கிறான்றதுனால இங்க வந்து பண்ணிருக்கான். திருவேங்கடமுடியான எழுந்தருள் இருக்கிறாரு, அந்த இடத்துல இருந்து 30 யோஜனை தூரம் இன்னைக்கு ஸ்ரீசைலம்னு சொல்லக்கூடிய சைவஸ்தலமாக திகழ்வது. அதாவது ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள்னு சொல்லக்கூடிய ஊர்கள்ல ஒன்னா சொல்றா. அது திருவேங்கடமுடியான எழுந்தருள் இருக்கக்கூடிய ஆனந்த நிலைய விமானத்தில இருந்து 30 யோஜனை தூரத்தில் இருப்பதாக புராணம் தெரிவிக்கிறது. கணக்கு போட்டு பார்த்தா தோராயமா 415-416 கிலோமீட்டர் வருது. திருப்பதிக்கும் ஸ்ரீசைலத்துக்கும் டிஸ்டன்ஸ் மேப்ல போட்டு பாத்தீங்களானாலும் அவர் தான் அவ்வளவுதான் காட்டுறது. அங்கே நீலகண்டருடைய ஆசிரமம் வெகு ரமணீயமான சன்னிவேசத்திலே அமைந்திருந்ததுன்னு புராணம் சொல்றது. திருவேங்கடமுடையானுடைய திருவடிவாரத்துக்கு 30 யோஜனை தூரத்திலே நீலகண்டருடைய ஆசிரமம் வெகு ரமணீயமாக இருந்தது அப்படின்னா, பெருமாள் திருவடியிலிருந்து திருவேங்கடமுடையான் சன்னதியிலிருந்து 30 யோஜனை தூரத்திலே நீலகண்டர் ஒரு ஆசிரமத்தை அமைத்துக் கொண்டு அதை வாழ்ந்து கொண்டு வந்தார். அது வெகு ரமணீயமானதுன்னா பாக்குறதுக்கு அத்தனை அழகா இருக்கும், நிறைய குளங்கள், நிறைய பூச்செடிகள், பழங்கள், மரங்கள், பறவைகள், அதெல்லாம் பாக்குறதுக்கு ஆச்சரியமா ரம்யமா இருக்கும். அங்க போனா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு கோபம் இருந்தாலும் டென்ஷன் இருந்தாலும் மறந்துடும். அப்படி கண்களுக்கு ரமணீயமா கண்ணை கவரக்கூடிய, மனதை கவரக்கூடிய, மனதை கொள்ளடிக்கக்கூடிய அளவுக்கும் தியானம் பண்றவா, தபஸ் பண்றவா, யோகம் பண்றவாலாம் கூட நிம்மதியா பீஸ் ஆஃப் மைண்டோட பண்ணலாம். அத்தனை ஆச்சரியமான ஆசிரமமா நீலகண்டர்னு சொல்லக்கூடிய சிவனுடைய ஆசிரமம் இருந்தது. அந்த ஆசிரமத்திலே அழகான ஒரு புஷ்கரிணி, ஒரு நல்ல குளம், அது புண்ணிய தீர்த்தம். ஏன் புண்ணிய தீர்த்தம்? இந்த திருமலைன்னு சொல்லக்கூடியது பெருமாளுடைய திருமேனி, அதனால அவன் திருமேனியில படக்கூடிய தீர்த்தம் எல்லாம் புண்ணிய தீர்த்தம் தான். இந்த 66 கோடி தீர்த்தங்கள்ல இதுவும் ஒரு தீர்த்தம். அதனுடைய கரையிலே உபல வட்டம் அப்படின்னு ஒரு மரம் உண்டு, விருட்சம் உண்டு, அத தமிழ்ல கல்லால மரம்னு சொல்ற. அந்த மரத்துக்கு அடியிலே நிருசிம்மனுக்கு ஒரு விக்கிரகம் பண்ணி பிரதிஷ்ட பண்ணி ருத்ரன் பல காலம் ஆராதித்து கொண்டு வந்தார். அதனால சந்தோஷப்பட்ட நிருசிம்மன் நமக்கு நேரம் வந்தான், என்ன வரம் வேணும்னு கேட்டா இவர் ஏதோ வரம் கேட்டார் கொடுத்தான் அப்படின்றது இங்க விஷயம். அப்படி வரம் கொடுத்த நிருசிம்மனை ஆராதித்துக் கொண்டு இன்னைக்கும் ருத்ரன் இந்த மலையிலேயே நிருசிம்ம ஆராதனம் பண்ணிட்டு திருவேங்கடமுடியான அனுபவிச்சுருக்கார் அப்படின்றது தான் அர்த்தம் இதுக்கு. ஏன் சிவன் அந்த மலைக்கு வந்தார், இது எப்படி அந்த சிவன் கோவில் வந்ததுன்றதுக்கு இதுதான் காரணம். பாத்ம புராணம் சொல்றது, தஸ்யோபலவடஸ்யோவா நரகேசரிணஹா ஸ்வயம் சர்வலோகஹிதார்த்தாய சர்வாவாசஸ்ய நிலையா ஷ்டாரங்கினஹா சபர்யாம் சுக்ருதாம் கர்த்தும் அக்னிரேதாஹ பிரசக்ரமே நரசிம்ஹாத்மகம் ப்ரஹ்ம பிரதிஷ்டா இஹ பூதலே சந்நிதிம் ப்ரார்த்ய சர்வேஷாம் த்ருஷ்டா த்ருஷ்டபலப்ரதம் உபசாரைஹி சமவ்யர்ச்ச சம்ஸ்காரைர் சம்ஸ்கிருதோ பவன் பராவராணாம் பூதானாம் ஈஸ்வரஹா பரமேஸ்வரஹா அப்படின்னு பாத்மபுராண ஸ்லோகம். திருவேங்கடமுடியான் சன்னதியிலிருந்து 30 யோஜனை தூரத்திலே இருக்கக்கூடியதான நீலகண்டருடைய ஆசிரமம், அதிலே அழகான ஒரு புஷ்கரிணி, அதனுடைய கரையிலே உபலவட்டம்னு சொல்லக்கூடிய கல்லால மரம். இந்த கல்லால மரம்னா என்னன்னா, ஆலமரம்னா நமக்கு தெரியும், கல்லால மரம்னா என்ன அப்படின்னா கல்லு அப்படின்னா பாறைன்னு அர்த்தமோ இல்லையோ, பாறைகளுக்கு இடையிலே வேர் விட்டு மரமா வளர்ந்திருக்கக்கூடிய ஆலமரத்திற்கு கல்லால மரம்னு பெயர். சிவனுடைய வடிவமாக சொல்லப்படுகிற தட்சிணாமூர்த்தின் இருக்கார் பாருங்க, அவர் வந்து ஒரு கல் ஆலமரத்தின் கீழதான் அவர் உட்கார்ந்து சிஷியாளுக்கு எல்லாம் பாடம் சொல்ற மாதிரி போட்டோ எல்லாம் பார்த்திருப்போம் நாமோ, அது கல்லாலமரம்னு அவ சைவர்கள் கொண்டாடுறா. கல்லிலிருந்து வேர் விட்டு வந்த ஆலமரம்னு விட்டு இப்ப இந்த திருமலைன்னு சொல்லக்கூடிய மலை முழுக்கவும் கல்லுக்கல்லா கல்லுக்கல்லா பாறைகளா தானே இருக்கிறது. அப்படி கல்மயமான பாறை மயமான இந்த மலையிலே இருந்து தோன்றிய மரமானபடியினாலே கல்லிலேருந்து தோன்றிய ஆலமரம் அது கல்லாலமரம். சம்ஸ்கிருத்தில உபல அப்படின்னா கல்லு அர்த்தம், வட்டம் அப்படின்னா ஆல அப்படின்னு அர்த்தம், விருட்சம் அப்படின்னா மரம், உபல வட்ட விருட்சம் அப்படின்னா கல்லால மரம், கல்லிலேருந்து தோன்றிய ஆலமரம்னு அர்த்தம். அப்படி ஒரு மலை மரம் உண்டு. ஏன் கல்லால மரம் வெறும் ஆலமரம்னு போறாதான்னா, இந்த மலை முழுக்க கல்மயமா இருக்கிறதுனால அதிலிருந்து வர மரம்ன்றதுனால கல்லால மரம் என்பது நன்னா பொருந்துறது. அங்க எல்லா லோகங்களுடைய நன்மைக்காக, இந்த உலகங்கள் எல்லாம் க்ஷேமமா இருக்கணும்ன்றதுக்காக பரமேஸ்வரஹா பரமசிவன் சர்வாவசஸ்ய எல்லோருக்கும் ஆவாசமான, அதாவது எல்லாவற்றிற்கும் நிலையமான, எல்லாவற்றிற்கும் வசிப்பிடமான, எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஷாரங்கினஹா ஷாரங்கம்னு சொல்லக்கூடிய வில்லை ஏந்தியவனான பெருமாளை சபர்யாம், சபர்யா அப்படின்னா பூஜைன்னு அர்த்தம், ஆராதனை பண்ணுவதற்காக பூஜை பண்ணுவதற்காக சுக்ருதாம் கர்த்தும் அக்னிரேதாக பிரசக்கரமே தன்னுடைய புண்ணியங்களினுடைய பலனாக ருத்ரனானவர் பிரதிஷ்டை பண்ணினார். எப்படி பிரதிஷ்டை பண்ணினார்? நரகேசரினஹா ஸ்வயம், நரகேசரியா நிருசிம்மமா பிரதிஷ்ட பண்ணினார். நரசிம்ஹாத்மகம் பிரம்ம பிரதிஷ்டா இஹ பூதலே, நிருசிம்ம விக்கிரகத்தை பண்ணி எடுத்து அதுல நிருசிம்மனை பிரதிஷ்டை பண்ணணுமோ இல்லையோ, நிருசிம்மன் என்கிற பெயரிலே உடைய பெருமாளை அதிலே பிரதிஷ்டை பண்ணி இந்த பூமியிலே அவருக்கு அங்கு ஒரு சந்நிதி இருக்கும்படியாக பண்ணி அதிலே அவர் வசிக்க வேண்டும் என்று அவரிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டு இவர் ஆராதிப்பது போல இவர் சேவிப்பது போல அந்த நிருசிம்மனை யாரெல்லாம் சேவிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் கூட அந்த நிருசிம்மனானவன் துருஷ்டா துருஷ்ட பலப்பிரதம், துருஷ்டபலம் அதிருஷ்டபலம், துருஷ்டபலம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரிந்து நேரே கிடைக்கக்கூடிய பலம், அதிருஷ்ட பலம்னு சொல்லக்கூடியது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எப்பயோ கிடைக்க போற பலம், மோட்சம் முதலானவை இதையெல்லாம் கொடுப்பவனாக அந்த விக்கிரகத்திலே எழுந்தொழி இருக்க வேண்டும் அப்படின்னு ருத்ரன் பிரார்த்திச்சுண்டு உபச்சாரைகி சமப்பியர்ச்சிய சம்ஸ்காரைகி சம்ஸ்கிருத்தோபவான், நல்ல ஆச்சாரங்களையும் சம்ஸ்காரங்களையும் உடையவனான ருத்ரன் எல்லா உபச்சாரங்களையும் பண்ணி நல்ல விதத்திலே ஆராதித்துக் கொண்டு வந்தான் பெருமாளை. எந்த பெருமாளை? பராவராணாம் பூதானாம் ஈஸ்வரஹ. பரதத்துவம்னு சொல்லக்கூடிய வசந்த வஸ்துக்கள் என்ன, அவர தத்துவம்னு சொல்லக்கூடிய நிலையற்ற வஸ்துக்கள் என்ன, பூதங்கள் என்ன, இது எல்லாத்துக்கும் ஈஸ்வரனா சுவாமியா இருக்கக்கூடிய நிருசிம்மனை பரமேஸ்வரனானவன் ஆராதனை பண்ணினான். லோகஹிதத்தின் பொருட்டு எல்லா உலகங்களுக்கும் நன்மை ஏற்படும் பொருட்டு நிருசிம்மனை பரமேஸ்வரன் இந்த மலையிலே ஆராதனம் பண்ணினான்னு இந்த புராணம் சொல்றது, பத்மபுராணம் சொல்றது. அவன் யாருன்னா இப்போ நமக்கெல்லாம் சேவை சாதிக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேசன் தான் அப்படின்னு சொல்ற. இப்போ அடியன் குரூப்ல ஒரு நிருசிம்மனுடைய படத்தை ஷேர் பண்றேன், அதை சேவித்திருக்கலாம் நீங்க, சேவிச்சீங்களான்னா அவர் யார் அப்படின்னா திருமலை சன்னதிக்குள்ளே ராமானுஜர் சன்னதிக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவரான நிருசிம்மன். அவருக்கு வேங்கட நிருசிம்மன் பெயர். அவருக்கு வேங்கட மலையிலே இருக்கக்கூடிய நிருசிம்மன் என்பதாலே வேங்கட நிருசிம்மன் பெயர். அந்த விக்கிரகம் தான் ருத்ரனுடைய கையாலே நிர்மாணம் பண்ணப்பட்டு ருத்ரனாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டு ருத்ரனாலே ஆராதனம் பண்ணப்பட்ட நிருசிம்ம விக்கிரகம். இந்த கலியினுடைய கோலாகலம் நிருசிம்மன் அவதாரம் பண்ண இந்த மலையில நிருசிம்மனுக்கு விக்கிரக பிரதிஷ்டை பண்ணி ஆராதனம் பண்ணணும்ன்றதுக்காக தான் பரமசிவனானவர் இந்த மலைக்கு வந்தார். நிருசிம்மனுக்கு விக்கிரக பிரதிஷ்டை பண்ணி ஆராதனை பண்ணிட்டு வேணுன்ற வரத்தெல்லாம் வாங்கிட்டு தினம் ஆராதனை பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காரு நமக்கு தெரியாம. ஆனா கலி கோலாகலம் அவருடைய கஷேத்திரமா அவருடைய மலையா அது சொல்லப்பட்டு அவரை தான் பிரதானமா அங்க எல்லாம் வழிபடுறார். அப்போ அவரை பிரதானமா பரம்பொருள் அப்படின்னு அவருடைய மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் வழிபட ஆரம்பித்த உடனே அவர் ஆராதனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நிருசிம்மனுக்கு அங்க பிரசித்தியானது குறைந்து விட்டது. தன்னுடைய மலையிலே தன்னை ஆராதிக்கக்கூடிய ஒருவன் தெய்வமாக வணங்கப்படுகிறான். அவன் யாரை ஆராதித்தானோ அந்த நிருசிம்மனுக்கு ஆராதனை நின்று போயிடுத்து. இதை பார்த்து நம்மளுடைய பெரியவா நம்முடைய பூர்வாச்சாரியாளுக்கு மனசு தாங்கல. அதனால அவ என்ன பண்ணா அந்த நிருசிம்ம விக்கிரகத்தை அங்கிருந்து ஏழப்பள்ளி வந்துட்டா, திருமலைக்கு ஏழப்பள்ளி வந்துட்டா. ஏழப்பள்ளிண்டு வந்து திருமலை கோவிலுக்குள்ள இல்லாம வேற ஏதோ ஒரு இடத்துல அந்த நிருசிம்மனை பிரதிஷ்டை பண்ணி ஆராதனை பண்ணிட்டு வந்தா. இவா இத்தனை நாள் பேசாம இருந்துட்டோ திடீர்னு திருமலையில இவா எங்க புதுசா அந்த நிருசிம்மனை பிரதிஷ்டை பண்ணாலோ அந்த இடத்துக்கு வந்து சண்டை போடுறா. எங்கள் நாயனார் ஆராதித்த நிருசிம்மனிவர், எங்க ருத்ரன் எங்க சிவன் அவர் தான் இந்த நிருசிம்மனை ஆராதனை பண்ணிட்டு வந்தார். அதனால இந்த நிருசிம்ம விக்கிரகம் எங்களுக்கே சொந்தம், நாங்க தான் இவர் ஆராதனம் பண்ணுவோம். இங்க வந்து மல்லுக்கு நிக்கிறா. அங்க இருந்த வரைக்கும் அவருக்கு பூஜை புனஸ்காரம் ஒண்ணும் இல்லை, கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு பேசாம இருந்தார். அதை பார்த்து மனசு வலிச்சு போய் தான் நம்ம பெரியவா இங்க ஏழை பண்ணிட்டு வந்தா. இப்ப இங்க வந்து சொந்தம் கொண்டாடுறா எதுக்கு அப்படின்னா, அந்த நிருசிம்மனை நாங்க தான் ஆராதனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மலையை ஆக்கிரமிக்கலான்ற எண்ணமா இருக்கலாம் ஒருவேளை. இதுவும் ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. திருவேங்கடமுடையான் பெருமாளா சிவனா அப்படின்னு ராமானுஜர் காலத்திலே நடந்த வாதத்தின் பொழுது ருத்ரனாலே ஆராதனம் பண்ணப்பட்ட நிருசிம்மன் இங்க இருக்கிறார், அதை நாங்க தான் ஆராதனம் பண்ணுவோம். இவா வந்து நின்ன உடனே அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் கொஞ்சமா இந்த நிருசிம்மனை புடிச்சுண்டு இந்த மலையும் புடிச்சுண்டு அப்புறம் கோவிலையும் புடிச்சுக்க போறா, அப்புறம் இவர் பெருமாளே இல்ல சிவன் சொல்லிட போறா. இப்ப திருவேங்கடமுடையான் சன்னதிக்கு கொஞ்ச தூரத்துலதான் இந்த நிருசிம்மன் எழுதிருக்கார். நிருசிம்மனை ருத்ரன் ஆராதனம் பண்ணதா புராணம் இருக்குன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்களா? திருவேங்கடமுடையான் சன்னதிக்கு கொஞ்சம் தூரத்துல இந்த நிருசிம்மன் இருக்காரு அப்படின்னா அங்கிருந்து பக்கத்துல திருவேங்கடமுடையான் இருக்காருனா என்ன அர்த்தம்? அவர் சீனிவாசன் பெருமாள் கிடையாது, ருத்ரன் தான் அப்படின்னு திரும்ப வந்து எங்க ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்து நிக்க போறான்னு சுவாமி என்ன பண்ணார் தெளிவா? வைஷ்ணவ கஷேத்திரத்திலே வைஷ்ணவர்களாலே தான் பெருமாள் ஆராதனம் பண்ணப்பட வேண்டும், வேற யாரும் ஆராதனை பண்ணக்கூடாது. இன்னைக்கு இவா சண்டைக்கு வந்து நிக்கிற மாதிரி நாளைக்கு வேற ஏதான ஆபத்து வந்துவிடக் கூடாது என்பதற்காக ராமானுஜர் என்ன பண்ணினார், திருவேங்கடமுடையான் சன்னதிக்குள்ளேயே அவரை பிரதிஷ்டை பண்ணிவிட்டார். ராமானுஜர் காலத்துக்கு முன்னால வரைக்கும் அந்த நிருசிம்மன் இல்ல, ராமானுஜர் சன்னதியும் இல்ல, அங்க திருவேங்கடமுடையானுக்கு வரதான் சன்னிதி விஸ்வசேனர் எழுதியிருப்பார். அவ்வளவுதான். ராமானுஜர் காலத்திற்கு பிறகு எல்லா ஆலயங்களிலும் அவரை விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணது போல அங்க ராமானுஜருக்கும் சன்னதி கட்டினான். ராமானுஜர் இருக்கிறச்ச அவர் கட்டளையின் பெயர்ல கட்டப்பட்ட சன்னதி இந்த நிருசிம்மன் சன்னதி. ருத்ரனாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டு ஆராதனை பண்ணி கொண்டு வரப்பட்ட இந்த நிருசிம்மனை திருவேங்கடமுடையான் சன்னதிக்குள்ளேயே ஏல பண்ணிடணும் அப்படின்னு சுவாமி நியமிச்சதுனால அந்த நிருசிம்மனை அங்க வேங்கட நிருசிம்மன் என்கிற பெயரிலே ஆராதனம் பிரதிஷ்டை பண்ணி ஆராதனை பண்ணிட்டு இருக்கா. வைகானசாகம ரீதியில் யார் அந்த கோவிலுக்கு பிரதான மூர்த்தியோ அவருக்கு தான் முக்கிய விசேஷமான உற்சவங்கள் கோலாட்டங்கள் கொண்டாட்டங்கள்லாம் நடக்கணும். மற்ற பேருக்கெல்லாம் வெறுமை ஆராதனை தலையம்சம் மட்டும்தான். அதனாலதான் திருவேங்கடமுடையான் தான் திருமலைக்கு பிரதான தேவதைன்றதுனால அவனுக்கு தான் எல்லா உற்சவங்கள் எல்லா விசேஷங்கள் கொண்டாட்டங்கள் எல்லாம். அவனுக்கு முன்னாலே தோன்றி அவனுக்கு இடம் கொடுத்த வராக பெருமாளுக்கு கூட அங்க வெறுமை ஆராதனையும் தலையம்சையும் மட்டும்தான். அதே ரீதியிலே இந்த நிருசிம்மனுக்கும் வெறுமை ஆராதனை தலையம்சம் மட்டும்தான், வேற எந்த உற்சவங்களும் சிறப்பா கிடையாது. வருஷத்துல ஒரு நாள் நிருசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு மட்டும் விசேஷமா இந்த பெருமாளுக்கு திருமஞ்சனமாகி அங்க ஒரு ஆஸ்தானம் சேவா காலம் நடக்கும், அவ்வளவுதான். இவருக்கு உற்சவம் எல்லாம் கிடையாது. மற்றபடி தினம் இவரை நாம எப்போதும் திறந்தே வச்சிருப்பா, நன்னா சேவிக்கலாம் இந்த பெருமாள். ருத்ரன் இவரை எப்படி பண்ணினா அப்படின்னா சால கிராமத்தினாலே தயார் பண்ணினா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது, புராணம் சொல்றது. அதனால சால கிராம மயமான திருமேனி இவர் ஒரு பெரிய சால கிராமத்தை செதுக்கி ருத்ரனாலே பண்ணப்பட்ட நிருசிம்மன், அது இவருடைய விசேஷம். இவருடைய திருமேனியை சேவித்தா நன்னா தெரியும், ஒரே கல்லால பண்ணப்பட்ட பெருமாள் அப்படின்றது அது சால கிராமக்கள். ஒரு ஒசரமா இருக்கக்கூடிய பீடத்தின் மேல யோக நிருசிம்மனா இவர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இவருடைய விக்கிரகமானது இருக்கும். அவரை சேவித்தோமானா திருக்கடிகைன்னு சொல்லக்கூடிய சோழசிம்மபுரம் மலை மீது எப்படி யோக நிருசிம்மன் எழுந்தருள் இருக்கிறாரோ அவரை போலவே இருப்பார். அவர் கொஞ்சம் குள்ளமா இருக்கிற மாதிரி தெரியவர், இவர் கொஞ்சம் உசரமா இருக்கிற மாதிரி இருப்பார். அவ்வளவுதான் வித்தியாசம் ரெண்டு பேருக்கும். அங்கே தென்கலை திருமன் சாத்தின் இருப்பார், இங்க திருவேங்கடமுடையான போல அந்த பா திருமன் சொல்லக்கூடிய பெரிய திருமன் சாத்தின் இருப்பார். வாய் நன்னா நிஜமாவே பிலம் குகைன்னு சொல்லக்கூடிய அகன்ற பேழ்வாய் ஆண் நன்னா பெருசா வாய திறந்து இருக்கிற மாதிரி பெரிய வாய் இந்த பெருமாளுக்கு. இவருடைய ரெண்டு திருக்கைகளும் ஆச்சரியமா அப்படியே வாழைத்தண்டு போல அப்படியே மழமழமழான்னு இருக்கும். நிருசிம்ம ஜெயந்தி திருமஞ்சன் ஆயிடுத்துன்னா அன்னைக்கே ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படியே பல பலன்னு சால கிராமம் ஜொலிக்கிற மாதிரி ஜொலிப்பார் பெருமாள். சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு மற்ற ரெண்டு திருக்கரங்களையும் யோக நிலையிலே வைத்துக் கொண்டு யோக நிலையிலே பெருமாள் சேவை சாதிக்கிறார். அவருக்கு வெங்கட நிருசிம்மன் என்று பெயர். சத்பக்தன், நல்ல பக்த சிரேஷ்டனான நீலகண்டனாலே அர்ச்சிக்கப்பட்ட நிருசிம்மன் இவர். அவர் வேறு யாரும் அல்ல, அவரேதான் இங்க ஸ்ரீவேங்கடேசன் சீனிவாசன் என்ற பெயரிலே திருவேங்கடமுடையானாகவும் சேவை சாதிக்கிறார் அப்படின்னு இந்த நாமாவளியானது சொல்றது. திருவேங்கடமுடையான ரொம்ப நேரம் நின்று சேவிக்க முடியாது நம்மளால, ஆனா இந்த நிருசிம்மனை ரொம்ப நேரம் நின்று சேவிக்கலாம். யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டா, மேல படியேறி போய் சன்னதி கிட்ட நின்று எத்தனை நாள் சேவித்தாலும் யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டா. அப்பேற்பட்ட ஆச்சரியமான நிருசிம்மனிவர், அவர் தான் திருவேங்கடமுடையான்னு இந்த நாமாவளியாலே காட்டி கொடுக்கிறார். சத்பக்த நீல கண்டார்ச்ச நிருசிம்ஹாய ஸ்ரீவேங்கடேஷாய நமஹ. அஜ்ஞானி நாமயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே. க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமனே. வந்தாயன் மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத கொழுஞ்சுடரே எங்கள் நம்பி. சிந்தாமணியே திருவேங்கடம் மேயந்தாய் இனியான் உன்னை என்றும் விடேனே.